విభాన్ వెంకటనాథార్య కవితాకిరకేసరీ వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం భయగ్రీవం ఉపాస్మహే. రామానుజయాబాద్యం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం ఉపదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాశయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం. యో నిత్యమచ్యుత పదాం భుజయుగ్మ రుగ్మ వ్యామోహతస్తరితరాణి ధృనాయ మేనే అస్మద్గురోర్భవతోస్య దయేక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యత్పదాంభోరుధ్యానవిధ్వస్తాశేషకల్మషః వసుతాముపయాతోహం యామునేయం నమామితం. శ్రీ భగవానువాచ అంతతే కథయిష్యామి దివ్యాఖ్యాత్మ విభూతయః ప్రాధాన్యతః కురుశ్రేష్ఠ నాస్త్యంతో విస్తరస్య మే. అహమాత్మా గుడాకేశ సర్వభూతాశయ స్థితః అహమాదిశ్చ మధ్యం చ. భూతానాం అంతయేవ చ. ఆదిత్యానాం అహం విష్ణుః. జ్యోతిషాం రవిరంశుమాన్. మరీచిర్మరుతామస్మి. నక్షత్రానామహం శశీ. వేదానాం సామవేదోస్మి. దేవానామస్మి వాసవః. ఇంద్రియాణాం మనశ్చాస్మి. భూతానామస్మి చేతనా. రుద్రాణాం శంకరశ్చాస్మి. విత్తేషో యక్షరక్షసాం. వసూనాం పావకశ్చాస్మి. మేరుశిఖరినామహం. పురోదసాం చ ముఖ్యం మాం. విద్ధి పార్థ బృహస్పతిం. సేనానీనామహం స్కందః. సరసామస్మి సాగరః. మహర్షీనాం భృగురహం. గిరామస్మ్యేకమక్షరం. యజ్ఞానాం జపయజ్ఞోస్మి. యజ్ఞానాం జపయజ్ఞోస్మి. स्थावराणाम् हिमालयः अश्वत्थः सर्ववृक्षाणाम् देवर्षीणाम् च नारदः गन्धर्वाणाम् चित्ररथः सिद्धानाम् कपिलो मुनिः उच्चैस्तवसमश्वानाम् विद्धि माम् अमृतोद्भवम् ऐरावतम् गजेन्द्राणाम् नराणाम् च नराधिपम् आयुधानाम् अहम् वज्रम् धेनूनामस्मि कामधुक् व्रजनश्चास्मि कन्दर्पः सर्पाणाम् अस्मि वासुकिः अनन्तश्चास्मि नागानाम् करुणो यादसाम्यहम् पितॄणाम् मर्यमा चास्मि यमस्तं यमतामहम् प्रह्लादश्चास्मि दैत्यानाम् कालः कलयतामहम् मृगाणाम् च मृगेन्द्रोऽहम् वैनतेयश्च पक्षिणाम् நீங்க நாற்பத்தி ரெண்டு முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். பரவாயில்ல, சாண்டிங் நம்ம அப்புறமா மெதுவா, சில இடங்கள்ல லேக் ஆச்சு, அது அட்ஜஸ்ட் ஆகும், அந்த இதுவும் வந்துச்சு. சரி, இப்போ வந்து 19 பார்க்கணும். 18 ஸ்லோகத்துல அர்ஜுனன் கேட்கிறான் பெருமாள்கிட்ட, விஸ்தரேன ஆத்மனஹ யோகம் விபூதிம் ச ஜனார்தன பூய கதய திருப்திருஹி ஷுண்வதஹ நாஸ்தி மே அமிர்தம். உன்னுடைய விபூதி என்ன, உன்னுடைய யோகம் என்ன, இதை விஸ்தாரமாக சொல்லு, கேட்கக்கூடிய எனக்கு திருப்தி ஏற்படலை அப்படிங்கிறான். இது அமிர்தமாக இருக்கக்கூடியன்னா அந்த அளவுக்கு விஸ்தாரமாக இருக்கணும், மேலே சொல்லு மேலே சொல்லுன்னு அப்படின்னு விஜ்ஞாபனம் பண்ணுறான், ரெக்வஸ்ட் பண்ணுறான். அதுக்கு இப்போ ஆரம்பிக்கிறார் பெருமாள். ஆரம்பித்தாருன்னா ஒரு மேலே ஒரு 20 ஸ்லோகத்தில் தன்னுடைய எதெல்லாம், அதாவது லோகத்தில் இருக்கக்கூடிய உத்கிருஷ்டமான விஷயங்கள்லாம் பெருமாளுடைய அம்சம் இருக்குது. சாதாரணமாக எல்லாத்துலேயுமே இருந்தால் கூட ஏதாவது உத்கிருஷ்டமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் பெருமாளுடைய அம்சமானது கண்டிப்பாக இருக்குது. அந்த அவன் தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு, வாட் எவர் இஸ் பெஸ்ட் அமாங் எனி திங், அதில் வந்து அவன் தான் அது இருக்கான்னு ஒரு, அதாவது தன்னுடைய மேன்மையை சொல்ல வரான். எல்லா மிச்சத்துலாம் இல்லையுன்னு கேட்டால் மிச்சம் எல்லாத்துலேயுமே இருக்கான். இருந்தாலும் வென் வி ட்ரை டு கன்சீவ் ஆஃப், அப்போ பெருமாளுடைய இதை நம்ம விபூதியை கன்சீவ் பண்ணிச்சு இப்படிலாம் அவன் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு ஒரு விஷயத்துலேயும் ஒவ்வொன்றும் உத்கிருஷ்டமாக சொல்ல போகிற. அப்போ ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் சொன்னான், ஹந்ததே கதையிஷ்யாமி திவ்யா திவ்யா ஹாத்ம விபூதய திவ்யாஹி ஆத்ம விபூதய பிராதான்யதா குருஸ்ரேஷ்ட சம்போத சேர்த்து போட்டாப்புல இருக்கு. திவ்யா ஸ்பேஸ் ஹியாத்ம விபூதையா சேர்த்து போட்டோம்னா கொஞ்சம் குழப்பமாயிருக்கு. திவ்யா ஸ்பேஸ் ஹியாத்ம விபூதையா திவ்யாஹா ஹியாத்ம விபூதையா பிராதான்யதா குருஸ்ரேஷ்ட, நாஸ்தி அந்த விஸ்தரஸ்யமே அந்தனா இங்கிலீஷ்ல அலாஸ்னு சொல்லுவா, ஒரு எக்ஸ்பிளனேஷன் மார்க் அது. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்றார். கதையிஷ்யாமி, உனக்கு நான் சொல்கிறேன், என்னுடைய திவ்யமான ஆத்ம விபூதிகள் இருக்கு இல்லையா, அதனா உனக்கு சொல்றேன். ஆனா பிராதான்யத குருசிரேஷ்ட, சிரேஷ்டனா வசத்தியான அர்த்தம், பெஸ்ட். இன்னும் நார்த் இந்தியாவில் குல் ஸ்ரேஷ்டான்லாம் சில பேர்லாம் சர்ணேம்லாம் வச்சுக்கிறார், குல் ஸ்ரேஷ்டா அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸ்ரேஷ்டானா வசதி பெஸ்ட். அப்போ குருவில் குரு வம்சத்தில் சிறந்தவனே முக்கியமானதை சொல்கிறேன், ஏன்னா அவைகளுக்கு அந்த நாஸ்தி. விஸ்தரம் விஸ்தரமாக சொல்கிறதா இருந்தால் போனவரே சொன்ன மாதிரி போர் நடக்காத விரும்பா, அப்புறம் கீதை போயிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணுறாங்க, முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். ஹே குரு ஸ்ரேஷ்ட, வியாக்கியானத்தை பாருங்க, ஹே குரு ஸ்ரேஷ்ட, பேஜ் 340 19வது ஸ்லோகம். மதியாக கல்யாணீஹி விபூதீஹி பிராதான்யதஹ தே கதயிஷ்யாமி, என்னுடைய எப்படிப்பட்ட விபூதிகள்னா கல்யாணீஹி மங்களகரமான ஆஸ்பீஷியஸாக இருக்கக்கூடிய விபூதிகளை முக்கியமானவைகள் நான் கூறுகிறேன். பிராதான்ய சப்தேன உத்கர்ஷா விவக்ஷிதா, எதெல்லாம் நான் எதெல்லாம் பிரதானமாக இருக்கேனோ அது உத்கர்ஷத்தை சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் புரோதசாம்ச முக்கியம் மாம் இது வக்ஷதே. அப்போ பாஷ்யக்காரர் சொல்றாரு, பிராதான முக்கியமான அர்த்தம் என்னன்னா முக்கியம்ன்ற அர்த்தத்தை இருக்கு, பட் இன்னொரு அர்த்தம் என்னன்னா சுருக்கமாக சொல்றேன்னு ஒரு அர்த்தத்தை ரொம்ப சொல்லலாம், பட் இதில் என்ன சொல்றாருனா முக்கியம்ன்ற அர்த்தத்தை சொல்றார். ஜகதி உத்கிருஷ்டாக காஷ்ட விபூதீஹி வக்ஷாமி, ஜகத்தில் இருக்கக்கூடிய உத்கிருஷ்டமாக இருக்கக்கூடிய சில விபூதிகள்லாம் சொல்றேன், அதை விஸ்தரேன பக்தும் ஸ்ரோத்தும் ந சக்கியதே தாசாம் ஆனந்தியாது. ஆனால் உன்னால பூர்த்தியாக கேட்க முடியாது, சொல்றதுக்கும் என்னால் முடியாது. தேசிகன் வந்து பாதுகாசத்தை சொல்லிச்சு, மொத்த சாகரம்லாம் மெய்யாகி இங்காகி வானம்லாம் வஸ்திரமானா கூட பாதுகையே உன்னோட பெருமையை சொல்ல முடியாதுன்னா சாதிக்கிறேன். அவ்வளோ பெருமை மஷி மொத்தம் எல்லாம் மைய வச்சு எழுதினா கூட உன்னோட பெருமை அப்படிப்பட்ட பெருமை, அதனால அதெல்லாம் சொல்ல முடியாது. விபூதித்வம் நாம, விபூதித்வம்னா என்ன ஆக்சுவலா நியாமியத்வம். ஒரு ஆத்திர ஒருத்தர் யஜமானு சொன்னா எல்லாரையும் அவர் நியமிக்கிற சாமர்த்தியம் தான் யஜமானர், இல்லாட்டி என்ன யஜமான சொல்லும் பாபா, நான் இருக்கலாம் நேம் சேக்கு ரேஷன் கார்டு போட்டுக்கலாம், தவிர ஆத்துல அவர் யாருக்கும் மண்டல் பண்ண சார் இது இல்லைன்னு வச்சுக்கோ, யஜமான சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி விபூத்தினு கேட்டா நியாமியத்வம். பெரிய வேலைக்காரன்லாம் 10 பேர் 5 பேர் இருக்கான், ஒருத்தர் சொல்ல பேச்சு கேட்க மாட்டேன்றா, இவர் தான் மேனேஜர்னு சில இடத்துல, ஆனால் அவர் சொல்ல பேச்சு ஒருத்தரும் கேட்க மாட்டான். அப்போ என்ன மேனேஜர் பெருமை, நேம் சேக் மேனேஜர் அவள் தான் அந்த மாதிரி. ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை. விபூதித்வம் என்ன, நியாமியத்துவம். சர்வேஷாம் பூதானாம் புத்தியாதய பிதக்விதாக பாவாக மத்தையவ பவந்தி இது உக்துவா, என்ன சொன்னார், எல்லா பூதங்களுக்கும் புத்தியாதய பிதக்விதாக பாவாக. போன இதில் பார்த்தோமோ என்ன ஒரு ஒரு பாவத்தையும் சொன்னார், சுகம் என்ன துக்கம் என்ன எல்லாம் சொன்னார். அப்படிப்பட்ட பாவங்களா இருந்துட்டு உக்துவா ஏதாம் விபூதி யோகம் மமயோபின் தத்வதான்னு பிரதிபாதனம் பண்ணார். இப்படிப்பட்ட என்னுடைய விபூதி யோகத்தையும் எவனொருவன் தத்வதா வேதி அப்படின்னு சொன்னதுனால ததா தத்ர யோக சப்த நிர்திஷ்டம் சஷ்டுவாதி சஷ்டுத்வாதிகம் விபூதி சப்த நிர்திஷ்டம் தத் பிரவர்த்தியத்வம் இது உக்தம். அப்ப யோகம்னா விபூத்தின்னு சொன்னா யோகம்னா அதை கிரியேட் பண்ணக்கூடிய சாமர்த்தியம், விபூத்தின்னு அதை நியமனம் பண்றது அப்புறமா பிரவர்த்திக்கணுமோனா. அதாவது லோகத்துல பார்த்தா வச்சுக்கோ, சில பேர் சில வஸ்துக்களை உண்டு பண்றா, ஆனா அதை பிரவர்த்திக்கிறவா சில பேர் வேற யாரும் இருக்கா, கிரியேட் பண்றவன் ஒருத்தன் அதை வந்து டிப்ளாய் பண்ற வேற ஒருத்தனா இருக்கான், ஆனா இந்த இடத்துல என்ன கேட்டா ரெண்டுமே பகவான் தான். அப்ப அவனுடைய யோகம்னா என்னன்னா அந்த கிரியேட் பண்ணக்கூடிய சாமர்த்தியம், சிருஷ்டி பண்ணக்கூடிய சாமர்த்தியம்லாம் அவனுக்கு யோகமா இருக்கு. விபூதி நல்ல தெரிஞ்சுக்கிறோம்னா தத்து பிரவர்த்தியத்வம், அதெல்லாம் யுக்தமா, அதெல்லாம் யோகம்னு அர்த்தமா இருக்கு. புனச்ச அஹம் சர்வச பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதிமத்வா பஜந்தே மாம் புதாக பாவசம்யுதாகனு அதையும் சொன்னார். நான் தான் எல்லாத்தினுடைய பிரபவத்துக்கும் நான் தான் உண்டாக்குறேன் எல்லாத்தையும். அனைத்து பிரவர்த்தின்னு ஆக்ஷன், எல்லா ஆக்ஷனுக்கும் மூல காரணம் என்னுடைய சங்கல்பம் தான் அப்படி, அதனால என்னென்னா தெரிஞ்சுக்கோன்னு சொல்றார். ஆனால் அப்படி சொன்னால் கூட ஜீவாத்மாக்களுக்கு பொறுத்த வரைக்கும் அச்சேதன வஸ்துக்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பெருமாளுடைய ஒரு கண்ட்ரோல் இருக்கலாம், ஆனால் ஜீவாத்மாக்களுக்கு நமக்கு வந்து ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறா, ஒரு லிமிட்டடாக சுதந்திரத்தை கொடுக்குறா. அந்த சுதந்திரத்தை வச்சுண்டு நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கு விட்டேத்திய பலனை கொடுக்குறான். இப்போ நம்மள மாதிரி இல்லை, நம்ம பசங்களாக இருந்தால் வச்சுக்கோங்க, நம்ம இன்டர்ஃபியர் பண்ணிகிட்டே இருக்கோம் ஒரு ஒரு இதுலையும், இழுத்து இழுத்து இழுத்து பிடிக்கிறோம், ஆனால் போயிட்டு தான் இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் பகவான் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு இது பார்க்குறான், சரி இது படிக்க ஆசைப்படுறியா, ஓகே படி அப்படின்னுவா. நம்ம மாதிரி இல்லை இல்லை இன்ஜினியரிங் படி, ஐஐடி போ, ஐஐஎம் போ, நான் சொல்ல மாட்டான், எது படிக்கிறோ படிக்க விட்டுடுவான். அந்த மாதிரி அவனுடைய ஒரு இது. ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு அறிவு இருக்கு. ஏன்னா அச்சேத்தன வஸ்து எங்கெல்லாம் தூக்கிட்டு போகலாம், இந்த சேத்தன வஸ்து ஆசியம் போனா வச்சுக்கோ, நான் என்னை விட்டுடு, நான் இங்கேருந்து போகிறேன் போகிறேன் சொல்லி இப்போ போகிறாருன்னா எங்கேயாவது ஆசியம் போனால் பசங்களே பாருங்க, சின்ன வயசுல எல்லாத்துக்கும் பெரிதா அப்புறம் கோயிலுக்கு ஆசியம் போகிற வச்சுக்கோ, நான் போகணுமா போர் அடிக்கிறது போகிறேன், இந்த படம் போடுறான் அந்த படம் போடுறான்ட்டு இருந்தோம். அதே நம்ம கூடையோ பர்சி எடுத்தோம்னா அதே வாய் மூடி அங்கே வரப்போ எதுவும் சொல்ல போகிறது இல்லை. அதனால் அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து அதுக்கேற்ற மாதிரி அவன் பண்ணணும். தத்ர சர்வபூதானாம் பிரவர்த்தன ரூபம் நியமனம் ஆத்மதையா அவஸ்தாய இது இமம் அர்த்தம் யோக சப்த நிர்திஷ்டம். அப்படி என்னன்னு கேட்டா சர்வபூதானாம் பிரவர்த்தன ரூபம் நியமனம். நியமனம்னா என்ன? பிரவர்த்திக்கிறது, அதாவது பிரவர்த்தனம் பண்ணுறதுக்கு தான் நியமனம், பண்ணுன்னு கட்டளை இடறதும் அது. ஆத்மதையா அவஸ்தாய அப்படின்னா எல்லாம் தன்னுடைய தான் ஆத்மாவா இருந்துட்டு அதை பண்றான். இது இமம் அர்த்தம் யோக சப்த நிர்திஷ்டம். இந்த அர்த்தத்தை யோகன்னு சப்தத்தினால சொல்லிட்டு சர்வஸ்ய சிரஷ்டித்வம் பாலயித்ருத்வம் சம்ஹர்த்திருத்வம் செ இது சுஸ்பஷ்டம் ஆக. ஏன்னா மூணுத்தையும் அவன் தான் பண்றான், படைக்கிறான், காக்கிறான், அப்புறம் வந்து அழிக்கிறான். மூணுத்தையும் நானு தானே பண்ணன்றது ஸ்பஷ்டமா சொல்றான். அகமாத்மா இந்த ஸ்லோகத்தினால 20வது ஸ்லோகத்தினால அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்தித அகமாதிஷ்ட மத்தியம் ச பூதானாம் அந்த ஏவச்ச. ரெண்டாவது அத்தியாயத்துல வரைச்சே அப்போ அர்ஜுனனுக்கு முதல்ல தெளிவு பிறப்பிக்கிறதுக்காக சொல்லிச்சு, யாருக்கும் இதுல ஆதியே தெரியாது, மத்தியத்தை தெரியாது, அந்த தெரியாதுன்னு சொன்னார் இல்லையா. ஆனா அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்த நிதானியேவ தத்ரகா பரிதேவனான் சொன்னார் இல்லையா. இந்த பூதங்களுக்கெல்லாம் முன்னாடி எனக்கும் தெரியாது, இப்ப எனக்கு தெரியாது, பின்னாடி எனக்கு தெரியாதுன்னு ஆத்மாவுடைய இதுக்காக சொன்னார். இப்ப அதே கிட்டத்தட்ட அதே சொல்றாரு. இப்போ நான் தான் எல்லாத்துக்கும் முதல், ஏன்னா எல்லாம் என்கிட்டதான் பிறக்கிறது. நான் தான் மத்தி, நான் தான் இவைகளுக்கு எந்தவண்ணா, நான் தான் படைக்கிறேன், நான் தான் வந்து காக்கிறேன், நான் தான் வந்து அழிக்கிறேன்னு தாத்பரியமா இருக்கு. ஆனா படைத்தல் அழித்தலுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரு ப்ராப்பர் வேல சேத்தனத்தையும் அச்சேத்தனத்தையும் மிக்ஸ் பண்றதுதான் படைத்தல். ஏன்னா எப்பயுமே சேத்தனும் அச்சேத்தனும் சேர்ந்துதான் இருக்கும். இது கொஞ்சம் சூக்ஷமா நம்ம அப்பப்ப ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, ரெண்டு விஷயம் பிரிச்சு இருந்தாதான் சேர்க்கறதுக்கே பேச்சே வரும். எப்பயும் ரெண்டு விஷயம் சேர்ந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ பிரிவும் கிடையாது சேர்க்கையும் கிடையாது. அப்ப அப்படிதான் நம்ம சம்பிரதாயத்தில் என்ன சொல்றோம்னா, இந்த பிரம்மமும் இந்த அச்சேத்தனங்களும் சேத்தனங்களும் எப்பயும் சேர்ந்துதான் இருக்கு, வெளில போயிட்டே வர முடியாது. இதுக்குள்ளதான் சிஸ்டம்குள்ளதான் இருந்தாலும். ஆனா என்னன்னு கேட்டா, பிரளயம்ன்ற பேர்ல என்னன்னு கேட்டா, அந்த அசோசியேஷன் வந்து ஒரு நேம் அண்ட் ஃபார்ம் இல்லாம இருக்கும். அந்த அசோசியேஷனுக்கு நேம் அண்ட் ஃபார்ம் இல்லாம இருக்கும். கிரியேஷன் போது தனித்தனியா நேம் அண்ட் ஃபார்ம் சொல்ல முடியும். ஒரு பெரிய கட்டடம் கட்டுறா, அந்த கட்டடமா இருக்குச்சு, இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு விவகாரம் பண்றோம், அந்த ரூம் இந்த ரூம்ல சொல்றோம். மொத்தத்தையும் ஒரு தலைமுறை போனோட என்ன பண்ற, உடனே அதை இது பண்றா வச்சுக்கோ, அப்பயே மொத்த கட்டடம் எங்கேயும் வெளில போகல, எல்லாம் அங்கதான் இருக்கு. ஆனா அதுல ஒன்றும் பேர் நிர்வாகம் பண்ண முடியாம இது இதுன்னு சொல்ல முடியாம இருக்கு. அது மொத்தம் அந்த பூமியும் கட்டடமும் சேர்ந்துதான் இருக்கு இடிச்ச அப்புறம் கூட. அது மாதிரி பிரளயம்னு சொன்னா சேர்ந்தே இருந்தா கூட இந்த ஜீவாத்மாக்கு இந்த சரீரம், அந்த ஜீவாத்மாக்கு அந்த சரீரம்னு சொல்ல முடியாத மாதிரி சரீரமே ஒண்ணுமே இல்லை, எல்லாம் டிஸ்இன்டகிரேட் ஆகி கலந்துகிட்டு இருக்கு. சிருஷ்டின்றப்ப ஒரு ஒரு ஜீவாத்மாக்கும் தன்னுடைய அன்னாள் நீ தந்த ஆக்கையின் வழிவுகள்னு சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முதல்ல சரீரம் கிடைக்கிறது. அந்த சரீர படியா ஒருத்தருக்கு ஒரு உடம்பு கிடைச்சிருக்கு, அதன் வழியாவே அத சொல்ற. சர்வேஷாம் பூதானாம் நம்ம சரீர பூதானாம் சர்வேஷாம் பூதானாம் பூத்தம்னா அதில் பூதசப்தத்துக்கு எல்லா ஜீவராசிகள்னு அர்த்தம். அவைகள்லாம் எப்படி இருக்கு, எனக்கு சரீர பூதானாம் எனக்கு சரீரமா இருக்கு. ஆசையா ஆசையானா மனசு ஹிருதயம் அர்த்தம், ஒரு அர்த்தம் ஆசையானா ஹிருதயம் அல்லது மனசு, இந்த இடத்துல குறிப்பா ஹிருதயம். அகம் ஆத்மதையா அவஸ்திதா, அப்ப பகவான் எங்க இருக்காங்க கேட்டா, இப்ப ஜீவாத்மாக்கே இடம் உண்டு, எங்கன்னா ஹிருதயத்துல தான் இருக்கு. ஹிருதயத்துல குகை இருக்கு, அங்க ஜீவாத்மா இருந்துருக்கு, அதே இடத்துல பகவான் இருந்துருக்கான். ஏன்னா நியமனம் அங்கதானே பண்ணியானோம், அதனால அங்க பகவான் ஆத்மதையா அவஸ்திதா ஆத்மாஹி நாம சரீரஸ்ய சர்வாத்மனா ஆதாரோ நியந்தா சேஷீச்ச. பொதுவா சொல்றதா இருந்தா நமக்கெல்லாம் பாக்குச்சு, நம்முடைய ஆத்மா தான் அந்த சரீரத்தை நியமிக்கிறது, முதல்ல தரிக்கிறது. அதாவது தூங்க சேனாச்சு டிஸ்கனெக்ட் ஆயிடுறது, சரீரத்துக்கும் ஆத்மாக்கும் டிஸ்கனெக்ட் ஏற்படுறதுனால நல்லா டீப் ஸ்லீப் இருக்குச்சு, இந்த ஆத்மாவை சரீரத்தை தரிக்க முடியலையே. நல்லா கையை காலை பரப்பி தூங்குறாச்சு, கையை காலை தூக்கி அப்படி போடுற நகர்ந்து படுன்றா, அப்ப தெரியலையா தூங்குறவனுக்கு மாதிரி வருத்தக்கா, ஏன்னா அந்த ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் டிஸ்கனெக்ட் இருக்கு. பட் மூச்சின்ற கடைசியில் என்ன பண்ண முடியுமா, திருப்பி வந்து அந்த மாதிரி. அப்ப மூச்சின்ற கடைசியே ஆத்மா என்ன பண்றதுன்னா சரீரத்தை தரிக்கிறது, அதை நியமிக்கிறது, அதுக்கு சேஷியா இருந்துருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சரீரம் போன வழிதான் நம்ம போயிட்டு இருக்கோம், நம்மளால முடியல. ஒரு சரீரத்துல என்ன பாவம் இருக்கோ யோகா தான், சித்த விருத்தி என்ன சின்ன சித்த விருத்தி ஓடுறதோ அந்த சித்த விருத்தியா தான் ஆத்மா பேடி ஓடிட்டு இருக்கு. அந்த கதை ஒண்ணு சொல்லுவா, இந்த ஒரு எலி இருந்துதான் ஒரு தவளை இருந்துதான், இந்த ரெண்டு தண்ணி தனியா இருந்தது, போர் அடிக்கிறதேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு கிணத்துல இருக்க தவளை வெளில வந்தது, பொந்துல இருக்க எலியும் வெளில வந்தது, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. என்ன பண்ணா ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி போய் சேர்ந்தே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எலியோட வாலில் வந்து தவளையோட காலை கட்டின்னு இருக்குங்க, சேர்ந்து சுத்தின் இருக்குங்க ரெண்டும். சுத்தினா திடீர்னு ஒரு பருந்து மேல பறக்கிறது, இந்த பருந்து பார்த்துருது, பார்த்த உடனே தவளை பார்த்தது, தவளை என்ன பண்ணிட்டு தவளைக்கு தண்ணியில் தான் இது கிணத்துல குதிக்க பார்த்தது, எலி பொந்துக்குள்ளோட ட்ரை பண்ணிட்டு, ஆனால் தவளை ஜெயிச்சுருது. தவளை என்ன பண்ணிட்டு தவான கிணத்துல குதிச்சது, தவளை குதிச்ச உடனே எலியும் வேற வழி இல்லை அதுவும் குதிச்சது, தவளை இப்போ வந்து போயிச்சிருது எங்கள் தண்ணியில் தான் இருக்கும், எலி வந்து அந்த எலிக்கு சாமர்த்தியம் இல்லை அது போயிடுது. அதனால என்ன ஆச்சுன்னா இப்போ எலி முதக்க ஆரம்பிச்சிருது, எலி முதந்த உடனே அந்த பருந்து வந்து எலியை பிடிச்சது, கூடவே போனஸா தவளையும் வந்துருது, ஏன்னா தவளை கண்டிப்பாக பாருங்க அது மாதிரி இது இப்படி பிரிக்க முடியாத ஒரு பந்தத்தில் இருந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த மனசு இழுத்துன்னு ஓடுற இதெல்லாம் சில பேர் பாருங்க, நாய் இழுத்துன்னு போறா ரோட்ல, யாராவது நாய் வளர்த்துட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க ப்ரொஃபஸரோட ப்ரொஃபஸர் சொல்லுவார், அவர் பேரை சொல்லி, ஏண்டா இந்த மாதிரி இந்த பீச்சில் காலங்காலத்தில் நாய் இழுத்துன்னு போறாளே, ஒரு பசுமாட்டை இழுத்துன்னு போனா புண்ணியமான கிடையாது, அதுக்கு புள்ள கொடுத்தா எதுக்கு இதை இழுத்துன்னு போறாய் அப்படின்னா, அதுவும் பாதி நாய் இழுத்துன்னா நாய் தான் இழுத்துன்னு ஓடுறது, இவ பின்னாடி ஓடுறா அது பின்னாடி கண்ட்ரோலே இல்லை. அப்படி யார் யாரை இழுக்கிறான்னு தெரியல, யார் யாரை நியமிக்கிறான்னு தெரியல. அது மாதிரி நம்மளுடைய இந்திரியங்களும் மனசும் நம்மளை இழுத்துட்டு ஓடுறது, அந்த வாஸ்தவத்தில் பார்த்தா யார் யாரை நியமிக்கிறான்னு நமக்கு சொல்ல முடியல. இந்த இந்த இனிமேல் போக போக நாயை அவ்வளோ கொண்டு வரலாம் பண்ணுறது, ஏன்னா அவ்வளவு ஒரு இது நம்மாத்து பக்கத்தில் வாடா உட்காரா போடான்னு அது என்ன ஒரு சுச்சுவேஷன் தெரியல. அவாத்து குழந்தைகளும் அமெரிக்காவில் இருக்கு, அதை ஒன்றும் சீன்ற மாதிரி தெரியல. அந்த நாய்க்கு அவ்வளோ சுச்சுவேஷன், அதை கூட்டு அவனுக்கு பிடிக்காதுன்றா, யாருக்கு பிடிக்காதுன்னா அவாத்து நாயை சொல்றா, இல்லை இல்லை அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காதுன்னா சரி யாரையோ சொல்றான்னு இவ்வளோ ஆத்துக்காரதான் சொல்றதான் பார்த்தா, இல்லை நாயை சொல்றா அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது அப்படின்ற அந்த மாதிரி ஒரு வாழ்வு அந்த நாய்களுக்கு இந்த காலத்தில். சரி, அப்போ ஆனா வாஸ்தவத்துல ஆத்மாதான் சரீரத்தை சரீரத்துக்கு ஆதாரமா இருக்கு, நியந்தாவா இருக்கு, சேஷியா இருக்கு. ததா வக்ஷதே சர்வஸ்ய சாஹம் மிருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அபோஹனம் ச. பின்னாடி சொல்லப்பட பதினஞ்ச அத்தியாயத்துல சர்வஸ்ய ச அஹம் ஹிருதி சன்னிவிஷ்டா, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளயும் ஹிருதயத்துல நான் இருக்கேன், என்கிட்டேருந்துதான் ஸ்மிருதியும் ஞானமும் வருது. ஸ்மிருதியும் மறக்கடிக்கிறது நான் தான், அதான் ஆழ்வார் சொல்றார், மறப்பும் ஞானமும் நான் ஒன்று உணர்ந்திலன்னு ஆழ்வார் சாதிக்கிறார் திருவாய் மொழியில. எனக்கு ஒன்றும் தெரியாது, தேசிகம் சொல்லிச்சு உள்ளத்தில் எழுதியது ஓலை எட்டணுன்ற, நான் எனக்கு ஒன்றும் தெரியாது, அவன் உள்ளேருந்து சொன்னா நான் எழுதிய தாத்திரம் என்னன்னா பெருமாள் உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு குறிப்பு அந்த ஸ்பூர்த்தியை கொடுக்குறாரு. அதான் மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷேஜன திஷ்டதி பிராமையன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையான்னு அதையும் சொல்லப்படுற பதினெட்டாம் அத்தியாயத்துல ஈஸ்வரன் இருக்கானே எல்லாருடைய ஹிருதயத்தை இருந்து என்ன பண்றான், சுத்த விடுறான். இந்த ரங்கராட்டத்தெல்லாம் சுத்தம் பாருங்க, அது மாதிரி எல்லாம் ஏறி உட்காந்தா அது நிற்கச்சதான் இறங்க முடியும், நொடல் இறங்க முடியாது, அது மாதிரி நம்ம எல்லாம் சுத்தி இருக்கும். யந்திராரூடானி மாயையா எல்லா ஜீவராசிகளுக்கும் தெரியல முதல்ல நம்ம ஆத்மானுக்கு தெரியலையே, அப்ப இருந்தாலும் பகவானுக்கு தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நமக்கு நல்லது கெட்டது தெரியாம இல்லை யாருக்குமே, எல்லா சமயத்திலுமே ஒரு நல்லது உள்ளுக்குள்ள ஒரு இது சொல்றது, பண்ணாத வேண்டாம் சொல்றது, ஆனா நம்ம அதை கேட்க நம்ம கேட்க மாட்டேன்றோம், அதை மீறி தான் பண்றோம். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய இல்லைன்னா அதுக்குள்ள இன்னொருத்த நியமிக்கணும், யார் தெரிய போறது, தெரிய போறது இல்லை. அதனால அதனால யாருக்கும் தெரியதில்லை. அதுதான் அந்தர்யா நிமிர்த்தகன்னு அந்தர்ய பிராமணத்துல எடுத்து கோட் பண்றார். இது ஏன் ஆத்மனிதிஷ்டன்னு ஆத்மனக அந்தரோ எம் ஆத்மான வேத எஸ் ஆத்மா சரீரம் யஹ ஆத்மானம் அந்தரோ யமேதி சதே ஆத்மா அந்தர்யா நிமிர்த்தகன்னு சதபத பிராமணத்துல வருது. இது இதான் சம்பிரதாயத்துக்கு ஆணிவேர். ஆத்மாக்குள்ளேயும் பகவான் இருக்கான்றது சொல்றது, மிச்ச வஸ்துக்குள்ளெல்லாம் பகவான் இருந்துட்டு போட்டோம், ஆனா நம்மளுடைய ஆத்மாக்குள்ளேயும் பரமாத்மா என்ன பண்றோம், அந்தர்யாமியா இருக்கான்றது யஹ ஆத்மனை திஷ்டன்னு. முதல்ல என்ன பண்ணுது, யஹ சர்வேஷு பூதேஷு திஷ்டன்னு சொல்லுது. இப்ப பூத சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, இந்த சரீரத்தோட சேர்ந்த ஆத்மாக்கு பூதம்னு பெயர். ஒரு ஜீவராசின்னு சொன்னா, ஒரு பள்ளி போறது ஒரு இது போறதுன்னா அந்த யூனிட்டுக்கு வேற ஜீவ பூதம்னு பேரு. அதுக்கு ஒரு ஹிருதயம் இருக்கும், அந்த ஹிருதயத்துல பகவான் இருக்கான்னு சொல்லலாம். ஆனா இந்த பின்னாடி கூட சுத்தியில ஆத்மனி திஷ்டன்னு சொன்னதுனால அந்த ஆத்மாக்குள்ளேயும் பகவான் இருந்துட்டு நியமிக்கிறான்னு தாத்பரியமா இருக்கு. ஏவம் சர்வபூதானாம் ஆத்ம ஆத்மதையா அவஸ்திதா அகம் தேஷாம் ஆதிஹி மத்தியம் ச அந்தஸ்ய தேஷாம் உற்பத்தி ஸ்திதி பிரளய ஹேதுஹு இத்யர்த்தஹ. என்ன அந்த ஆதி மத்தியத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டா, அவைகளுடைய உற்பத்தி என்ன விசாரம் கேட்டா, லோகத்துல எல்லா வஸ்துக்களுக்கும் பேர் இருக்கு. மாடு அப்படின்னு ஒரு வியக்தி இருக்கு. மாடுன்னு சொன்னா அந்த நாலு கால் கொம்பு வால் இருக்கக்கூடிய ஒரு வியக்தி, வியக்தின்னு இண்டிவிஜுவல். இப்ப எல்லாமே பகவான் எல்லாத்துக்குமே பகவான் அந்தர்யாமியா இருக்கான்னு சொன்னா, இப்ப லோகத்துல நம்மள கூப்பிடுற ஒருத்தர் கூப்பிட போறோம்னா அவ கூப்பிடுறதுன்றது இந்த ஆத்மாவை குறிச்சுதான். பட் ஆத்மா சரீரத்துக்குள்ள இருக்கிறதுனால இந்த சரீரத்துக்கு என்ன பேர் என்ன ஆக்காரம் உண்டோ அதை கொண்டு கூப்பிடுற. இந்த குட்டையாருந்தா அந்த குள்ளா வாழ்றா, இல்ல ஹைட்டா தான் நெட்டா வாங்க கூப்பிடுறா. ஆனா அவன் எதை மீன் பண்றா, சரீரத்தை மட்டும் மீன் பண்ணல, அந்த ஆத்மாவோட அது குறிக்கிறது இல்லையா, அந்த உருவத்துக்குள்ள ஆத்மாவை குறிக்கிறது. இப்ப எல்லாத்துக்குள்ளயும் பகவான் தான் அந்தர்யாமியா இருக்கான்னா, அப்ப எல்லா சப்தங்களும் பகவான் தானே குறிக்கும். அப்படி வந்துருமேனு கேட்டா, இஷ்டாபத்தி ஆமாம், எல்லாம் பகவான தான் குறிக்கிறது. வாட் எவர் நேம் ஃபார்ம் வி ஹாவ் எல்லாம் பகவான் தான் குறிக்கிறது. ஏன்னா சர்வம் கல்விதம் பிரம்ம, அதான் ஸ்ருதியை சொல்றது. இங்க இருக்கிறது மொத்தமே பிரம்மம் தான். அப்ப எல்லா சப்தங்களும் பிரம்மத்தை குறிச்சே ஆகணும். அப்ப பிரம்ம பரியந்தம் எல்லா சப்தத்துடைய அர்த்தமும் போகணும். எப்படி சரீரத்தை கொண்டு எடுக்கும் லட்சணங்கள்லாம் அந்த ஆத்மாவுக்கு தான் நம்ம போய் சேர்றது கூப்பிடுச்சு, அது மாதிரி எல்லா சப்தங்களுக்கும் கடைசியில் என்ன இருக்கும் கேட்டா, அது பரமாத்மா தான் முடியறது. ஆனா விவகாரத்துக்கு நம்ம புரிஞ்சுன்னு பண்றோம். அதுக்காக அவர் சொல்வா, போய் மாட்டை கூட்டின்னு சொன்னா எங்க வாத்தியார் சொல்ல, மாட்டை கூட்டின்னா யாரும் போய் பெருமாள் இழப்பண்ணு வருது இல்லை, அப்ப அந்த மாட்டை தான் கூட்டின்னு வரும். ஆனா சாஸ்திர ரீதியா அந்த மாட்டுக்குள்ளையும் பகவான், அந்த மாடு சப்தமும் பகவான் தான் குறிக்கிறது அப்படின்னு தாத்பரியமா இருக்கு. ஏன்னா பிரளய காலத்துல பாருங்க, எல்லா பேர் இருந்தா கூட ஃபார்ம் இருக்க போறது இல்லை, ஆனா அதுக்கு அர்த்தம் இருக்கணுமே, அது அந்த பகவான் தான் எல்லாத்துக்குள்ளயும் அந்தரியாம இருக்கனால அவனுக்கு அந்த அர்த்தம் போடுது. அதுதான் சொல்றார், விபூதி விசேஷம் சாமானாதிகரண்யன விபதிஷதி. சாமானாதிகரன் ஒரு கான்செப்ட், அது அது வந்து ஒரு வாக்கியத்தை சொல்லச்சு, நீலம் முத்பலம் சொன்னா வச்சுக்கோ, ரெண்டுமே ஒரே வஸ்து தான் குறிக்கிறது. சிகப்பு ரோஜான்னு சொன்னா அந்த சிகப்பு அந்த ரோஜா ரெண்டுமே அந்த புஷ்பத்தை தான் குறிக்கிறது. சிகப்பு ரோஜாவை பிரிக்க முடியாது, ரோஜாவது புஷ்பத்தோட பேர். அது மாதிரி எல்லா வஸ்துவும் யாரை குறிக்கிறது, பகவான தான் குறிக்கிறது. பகவதி ஆத்மதையா அவஸ்திதேகி சர்வே சப்தாக தஸ்மின் ஏவ பரியவசந்தி. பகவான் எல்லாத்துக்குள்ளே ஆத்மாவா இருக்கிறதுனால எல்லா சப்தங்களும் அவன் வரைக்கும் போய் சேர்றது. யதா தேவஹா மனுஷ்யஹா பக்ஷி விருக்ஷா இத்தியாதய சப்தாக சரீராணி பிரதிபாதையந்த தனது ஆத்மனி பரியவசந்தி. எப்படி லோகத்துல மனுஷியன் பக்ஷி அப்படிலாம் சொன்னா அந்தந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா வரைக்கும் போறதோ, அது மாதிரி இது யூனிவர்சலா எந்த சப்தத்தை சொன்னாலும் பரமாத்மா வரைக்கும் போறது. பகவதஹ தத்ததாத்மதையா அவஸ்தானம் ஏவ தத்த சப்த சாமானாதிகரண்ய நிபந்தனம் இது விபூத்தி உபசம்ஹாரே வக்ஷதி. சொல்லப்படுற கடத்தில இங்கேயே இந்த எப்படி ஆத்மா எல்லா வஸ்துக்களையும் பகவான் இருக்கானோ அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு ஒரு நிபந்தனம், இப்படிப்பட்ட ஒரு இது அவனுக்கு போய் சேர்றதுன்னு சொன்னா, நததஸ்தி வினா யத்து சியான் மயா பூதம் சராச்சராச்சரம். இதையே நெகட்டிவா சொல்ல போறார், டபுள் நெகட்டிவ்ல, இந்த லோகத்துல ஒண்ணுமே இல்ல, எதுக்குள்ள நான் இல்லையோ, சோ நான் இல்லாத ஒரு வஸ்து கிடையாது, அப்புறம் எல்லாத்துக்கும் நான் இருக்கேன்னு தாத்பரியம். இதனாலதான் பிரகலாதன் என்ன பண்ணான்னா தைரியமா சொன்னான், சர்வத்திர அஸ்தி ஹரியின் எல்லாத்தையும் பகவான் இருக்கான்னு. ஆனா அவன் இந்த விஷயங்கள் அவனுக்கு தெரியும், அப்ப தூண்ல தூண்ல இருக்கான்னு தைரியமா சொன்னான். அதனால்தான் இது சர்வேஷம் ஸ்வேன அவினாபாவ வசனாது. அதனால பகவான் இல்லாம ஒரு வஸ்துவும் கிடையாது, எல்லாத்துக்குள்ளயும் அந்தரியாம இருந்து என்ன பண்றான், தரிக்கிறான். இப்ப பிசிக்ஸ்ல தான் பாருங்க, பிசிக்ஸ் பிரகாரம் போனாலும் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்கு எல்லாத்துக்குள்ளயும், அந்த ஃபோர்ஸ் தான் இருக்கு தரிக்கிறது. ஒரு சோலார் சிஸ்டம்னு சொன்னா இந்த சோலார் சிஸ்டம்ன்றது ஒரு லூஸா ஹேங் ஆயிருக்கு, ஒரு சூரியன் சூரியன் சுத்தி 9 கிரகங்கள் சுத்தின் இருக்கு, அந்தந்த கிரகங்களை சுத்தி சில சேட்டலைட் சுத்தின் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் சுத்தின் இருக்குன்னு சொன்னா அப்ப அந்த சூரியனுக்குள்ள இருக்க ஒரு சக்தி எல்லாத்தையும் தரிக்கிறது. பட் சூரியனையும் இன்டர்ன் யாராவது தரிக்கணும், இல்லாட்டி இது மட்டும் லூசா எங்கேயாவது போயிட்டு இருக்காது பாருங்க. அதனால அப்போ அப்படிப்பட்ட ஒரு சக்தி விசேஷம் தான் பகவான். அப்ப எல்லாத்தையும் தன்னுடைய சங்கல்பத்தினால நம்ம நான் தரிக்கிறேன் எல்லாத்துக்குள்ளயும். அப்ப அந்த சக்தியானது உள்ள வரைக்கும் போகணும். கிராவிட்டின்னு சொன்னா அது எல்லாத்துக்குள்ளயும் பரவேடானதான் அது சக்தி அர்த்தம் உண்டு. அப்ப உள் வரைக்கும் அந்த சக்தியானது போயாரும். அது மாதிரி பகவான் என்ன பண்ணான்னா எல்லாத்துக்குள்ளயும் வந்து நியமிக்கிறான். அவினாபாவச்ச நியாமியதையா இது மத்த சர்வம் பிரவர்த்ததே இது உபக்ரமோதிதம். அது எப்படின்னு கேட்டா எல்லாத்துக்கும் இருக்கிறது பெருசு இல்ல, நியமிக்கிறவனா இருக்கிறது தான் பெருசு. இப்போ காத்து கூட எல்லாருக்கும் இருக்கு, இப்போ ஆகாஷம் கூட எல்லாருக்கும் இருக்கு, ஆனா நியமிக்க சக்தியானது பகவானுக்கு இருக்கு. நியாமியதையான்னு போட்டுருந்தாரு. சரி, அப்புறம் 21, ஆதித்யானாம் அகம் விஷ்ணு ஜோதிஷாம் நதிரம் சுமான் மரீஜிஹி மருதாமஸ்மி நக்ஷத்ராணாம் அகம் சசி. ஆதித்யானாம் துவாதச ஆதித்யான்னு பெயர், 33 தேவர்கள்னு கணக்கு. அது 33 கோட்டின்னா ஒரு ஒரு கிளாஸ்ன்னு வச்சுன்னு சொல்றா, பட் ஸ்ருதி பிரகாரம் பார்த்தா 33 கணக்கு இருக்கு. 12 ஆதித்யால், 11 ஏகாதச ருத்ரான்னு போறது, அது ஒரு 23 ஆச்சு. அப்புறம் அஷ்ட வசுக்கள், அப்புறம் அது யார் மிச்சம் 2 பேர் இருந்தா பிரகஸ்பதி சொல்றா, அப்புறம் அஸ்வின குமார்னு சொல்றா, 33 கணக்காக மொத்தம். அதுல வரைச்சு அப்ப 12 ஆதித்யர்கள்ல அகம் விஷ்ணு, விஷ்ணுவா இருக்கேன், விஷ்ணு தான் அதுல பெஸ்ட் ஆஃப் ஆதித்யா. அப்புறம் ஜோதிஷாம் ரவிஹி அம்சுமான் லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ், ஜோதிஷாம்னா அந்த ஜோதியோடு இருக்கக்கூடிய இதுல நான் ரவியா இருக்கேன், அம்சுமான்னு சூரியனுக்கு பெயர். மருதாம்னா மருத்துகள்ல நான் மரீச்சியா இருக்கேன். நக்ஷத்திரானம் அகம் சசின்னு போட்டுட்டார், அதுக்கு வியாக்கியானத்திலே பார்க்கலாம். துவாதச சங்கியா சங்கியாசானாம் ஆதித்யானாம் துவாதச யஹ உத்கிருஷ்டா விஷ்ணு நாம ஆதித்யா சஹ அகம். 12 ஆதித்யர்களுக்குள்ள 12வது இருக்கக்கூடிய உத்கிருஷ்டமா விஷ்ணு இருக்கானே, அந்த நான் தான் அந்த விஷ்ணு, விஷ்ணுண்ட ஆதித்யன் நான் தான். ஜோதிஷாம், ஜோதிஷாம் என்னது, ஜெகதி பிரகாசகானாம் யஹ அம்சுமான் ரவிஹி, இந்த உலகத்துக்கு ஒளியை கொடுக்கக்கூடியவன், வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்குள்ள அம்சுமானா இருக்கேன், அதாவது ரவியா இருக்கேன். ஆதித்ய கணஹ சஹ அகம் அந்த மருதாம் உத்கிருஷ்ட மரீச்சிஹி. மருதாம்னா மருத்துன்னு ஒரு கணம், ஒரு கிளாஸ் ஆஃப் இது, அதுல நான் மரீச்சியா இருக்கேன். நக்ஷத்ராணாம் அகம் சசின்னு போட்டுட்டார். இது மட்டும் இப்ப வியாக்கியானம் பண்ணார் என்னன்னா, ஒண்ணும் இல்ல, இப்ப ஆதித்யானாம் அகம் விஷ்ணுன்னு சொன்னா அந்த விஷ்ணுவும் ஆதித்யருக்குள்ள ஒருத்த 12. அதே மாதிரி ஜோதிஷாம்னு சொன்னா ஜோதிஷ், ஜோதியை கொடுக்கக்கூடிய பாடிஸ்ல ரவியும் ஒருத்தனா இருக்கான், மருத்துகளுக்குள்ள மரிச்சியும் ஒருத்தனா இருக்கான். ஆனா நட்சத்திரங்களுக்குள்ள சசி இல்ல, ஆக்சுவலா நிலாண்டது நட்சத்திரங்களுடைய பத்தின்னு ஒரு லார்டுன்னு ஒரு கன்வென்ஷன் உண்டு, பட் நிலா வந்து நட்சத்திரம் கிடையாது. அதுக்காக சொன்னார் நயம் நிர்தாரணை சஷ்டி. இங்க இந்த இடத்துல நக்ஷத்ரானாம் அகம், இதெல்லாம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சாதான் அதை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ண முடியும். அதாவது ஆதித்யானாம்னு சொன்னது சஷ்டி பக்தி பகுவச்சனம், ஜோதிஷாம் வந்து சஷ்டி பக்தி பகுவச்சனம், மருதாம்ன்றது சஷ்டி பக்தி பகுவச்சனம், ஆறாம் வேற்றுமை பன்மை. இந்த ஆறாம் வேற்றுமை பன்மை என்ன அர்த்தம்னா அவைகளுக்குள்ள அர்த்தத்தை கொடுக்கறது. அப்ப அவைகளுக்குள்ள ஒத்தனா இருந்துன்னு நான் இப்படிதான் சொன்னார். ஆனா இங்க மட்டும் என்ன போட்டுட்டாருன்னா நட்சத்திரானாம் பதிகி யஹ சந்திரஹான்னு போட்டுட்டார். நட்சத்திரங்களுடைய பதியா இந்த சந்திரன் இருக்க அந்த சந்திரன் போட்டுட்டார். என்ன தாத்பரியம் கேட்டா, சந்திரனானது நட்சத்திரங்களுக்குள்ள இல்ல, அதுக்காக சொல்ல வரலன்னு சொன்னார். அவங்க நமக்கு அந்த விசாரம் இல்ல, சந்திரனா பெருமாள் இருந்திருக்கான்னு தோன்றது. அப்புறம் வேதானாம் சம வேதோஸ்மி, தேவானாம் அஸ்மி வாசபஹ, இந்திரியானாம் மனசு அஸ்மி, பூதானாம் அஸ்மி சேதனா. மறுபடியும் இங்க வருது, வேதங்களுக்குள்ள சாம வேதமா இருக்கேன். சந்தோகா தலைவன் எல்லாம் ஆழ்வார்கள் பாடுற தேவானாம் அஸ்மி வாசபஹா, இந்திரனுக்கு ஒரு சைஷ்டியம் உண்டு, தேவர்களுக்குள்ள இந்திரனா இருக்கேன், இந்திரியங்களுக்குள்ள மனசா இருக்கேன். 11 இந்திரியங்கள்ல மனசா உத்கிருஷ்டமான இந்திரியம். பூதானாம் அஸ்மி சேத்தனான்னு சொல்லிச்சு. இப்ப மறுபடியும் எப்படி நட்சத்திரங்களுக்கெல்லாம் பதி சந்திரன் அப்படிப்பட்ட சந்திரன் தான் இருக்குன்னு சொன்னாரோ, அது மாதிரி இங்க இந்த ஜீவராசிகளுக்குள்ள ஒரு சைத்தன்யம் இருக்கணும். நான் தான் அந்த சைத்தன்யமா இருக்கேன்னு தாத்பரியம். ஜீவராசிகள்னு சொல்லிச்சு, ஜீவராசிகளோட எண்ணிக்கையில சைத்தன்யம் வராது, பட் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளயும் சைத்தன்யம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, நான் தான் அதுன்றதுக்காக அப்படி போட்டுட்டேன். வேதானாம் சாம அசர்வானாம் யஹ உத்கிருஷ்டஹ சமவேதஹ, சமவேதம் மோசதி சஹ அஹம், தேவானாம் இந்திரஹ, தேவர்களுக்குள்ள இந்திரனா இருக்கேன். ஏகாதசானாம் இந்திரியானாம் எது உத்கிருஷ்டம் மனஹ இந்திரியம் தது அகமஸ்மி, 11 இந்திரியங்களுக்குள்ள என்ன மனசு இந்திரியம் தான் நிர்வாகம் பண்ற நான் இருக்கேன். இயமபி ந நிர்தாரணே, எது பூதானாம் பூதானாம் சேத்தனாவத்தான, என்ன அர்த்தம்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பூத்தம் சப்தத்துக்கு இந்த கான்டெக்ஸ்ட்ல ஜீவராசின்னு அர்த்தம். ஜீவராசின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு சைத்தன்யம் இருக்கு, அறிவு இருக்கு, ஞானம் இருந்தாதான் அதுக்கு பூத்தம்னு பெயர். இப்ப அச்சேதன வஸ்து பார்த்து பூதம் சொல்ல போறது இல்லை. அதனால இப்ப அப்ப அறிவுடைய வஸ்துக்கள் எல்லாம் எது பொதுவா இருக்கு, அந்த அறிவு தான், நான் தான் அந்த அறிவாவே இருக்கேன்னு சொல்லு. அதாவது என்னன்னு கேட்டா, அந்த அறிவு தான் அந்த ஜீவராசிக்குள்ளே ஒரு சைஷ்டியத்தை கொடுக்கறது. இந்த டெஸ்க் இருக்கு, இப்ப நம்ம இருப்போம்னு சொன்னா நமக்கு அந்த சேத்தனம் இருக்கிறதுனால தான் நமக்கு உத்கிருஷ்டம் இல்லையா, அதனால அப்படிப்பட்ட உத்கிருஷ்டமா இருக்குன்னு அந்த சொல்லிட்டேன். புத்தானாம் சங்கரஸ்சாஸ்மி, வித்தேசக யக்ஷ ரக்ஷசாம், மதுனாம் பாவகஸ்சாஸ்மி, மேருஹு சிகரி நாமகம். 23 பத்தியம் ருத்ரானாம் ஏகாதசானாம் சங்கரஹ அமஸ்மி, 11 ருத்ரர்களுக்குள்ள சங்கரனா இருக்கேன். யக்ஷ ரக்ஷசாம், யக்ஷ ரக்ஷசாலும் ஒரு கிளாஸ் ஆஃப் டிவைன் செலஸ்டியல் பீயிங்ஸ். அவளுக்குள்ள வைஷ்ணவனஹ அப்படின்னு இருக்கேன், விஷ்ணவஸ்தா இருக்கேன். வசூனாம் அஷ்டானாம் அஷ்ட வசுக்கள்ல பாவகா, பாவகனா நான் இருக்கேன். அக்னி, அதாவது நமக்கு சொத்து வேணும்னு சொன்னா அக்னியை நம்ம இது பண்ணணும், அசனம் இருக்கு. அக்னி பகவானை பிரீத்தி பண்ணா நிறைய சொத்து கிடைக்கும், வெல்த் கிடைக்கும். ஏன்னா அஷ்ட வசுக்கள் ஒருத்தர இருக்கு. அப்புறம் சிகரினாம், சிகர சோபினாம் பர்வதானாம் மத்திய மேருஹு அகம். சிகரினா அந்த சிகரத்தை உடையது, மலைகள், மலைகளுக்குள்ள நான் மேருவா இருக்கேன். புரோதசாம்ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த பிரகஸ்பதி, சேனானினாம் அகம் ஸ்கந்தஹ, சரசாம் அஸ்மி சாகரஹ. புரோதசாம்னு சொன்னா புரோஹிதன் சொல்றமோ, புரோஹிதன் சொன்னாலே என்னன்னா ஹிதத்தை முன்னாடி சொல்றவன் அர்த்தம். நீல புரோஹித்து புரோஹித்து போட்டுக்கிறாள் வழியே, ஒன்றும் புரோஹித்தன் யாரும் பண்றது இல்லை. அவாவா வரா எத்தையோ தண்ணியை கொட்டி தடியால் அடிக்கிறதுன்னு வா, எத்தையோ பண்ணிட்டு போற முன்னாடி என்ன சொல்லணும், புரோஹித்தன் என்னன்னா ஒரு ஆத்துல அவ வந்து சாஸ்திரத்தாவது சொல்லணும், 7 உபநயனம் பண்ணு, தனக்கு ஆதாயத்துக்காக இல்லை, சாஸ்திரத்தை நீ ஃபாலோ பண்ணணும், சீக்கிரம் பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்கன்னா தான் உடனே எல்லாத்தையும் நான் பார்த்து நான் கவலைப்படாத, கேட்டரிங்லேருந்து மொத்தத்தை நான் பாதுக்க அப்படின்ற அந்த மாதிரி எண்ணத்தை இல்லது. அந்த குடும்பத்துக்கு ஒரு சேயஸ் உண்டாகணும், காலாகாலத்தை கல்யாணத்தை பண்ணணும். நீங்க பாருங்க, இது ஒரு அவலையா இருக்கு, நிறைய பேர் நின்று போயிடுறா அப்படியே, என்ன பிரயோஜனம் சொல்லுங்க, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால ஏன்னா நம்மளால அந்த அந்த அந்த சமயத்தை விட்டுடுறோம், சமயத்தை விட்டாச்சுன்னா விட்டது, மிஸ் த பஸ், அந்த கதை தான் ஆயிடுறது. படிக்கணும், எல்லாம் பண்ணணும், இருக்கிறதுக்குள்ளதான் எல்லாமே சேலஞ்ச் தான், எதுவுமே தனியா இருக்கிறது சேலஞ்ச் தான். நிறைய பேர் நினைச்சிட்டு தனியாவே இருந்துருன்ற அதுவே பெரிய சேலஞ்சு. ஆக மொத்தம் நமக்கு இந்த சிஸ்டம் மட்டும் வெளில போக முடியாது, அது தீர்மானம் தெரிஞ்சுக்கணும். எப்படி இருந்தாலும் சேலஞ்ச் தான், அதுக்கு கூட 2 பேர் இருந்தா ஒத்தாசையா, ஏதோ 4-6 சண்டை போட்டா கூட 1 நாள்ல இருந்து பேசி பேசிட்டு இருக்கலாமோ, அதுக்கான ஒரு இது போகணும். அதனால எதுக்கு இது சொல்றேன்னா, அட்லீஸ்ட் அந்த ட்ரெண்ட் திரும்பி வரணும். அந்த 21 வயசு 25 வயசுன்ற ஒரு இதுல வச்சுட்டு அந்த விவாகம்ன்றத இல்ல, பொங்கலுக்கு சொல்றேன், பொங்கல் தான் 21 டிகிரி அதே தெரியல. அவளை படிச்சு முடிச்சு வேலைக்கு போனோம், ஒரு என்ன ஆச்சுன்னா, ஒருத்தர் பாருங்க 40 வயசு ஆச்சு ஒரு பொண்ணுக்கு, 40 வயசு ஆச்சு. நம்ம சொன்னா நம்மளும் ஒரு சொன்னா, சரி என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு 45 வயசு ஆச்சு, அவர் ஏதோ ஏதோ ரீசன்ஸால கல்யாணம் எதுவும் தடா பண்ணிட்டு போயிடுது. அவன் சொன்னா அந்த பொண்ணத்துக்கிற சொல்றா, இல்ல இல்ல ரொம்ப வயசு வித்தியாசம் ஜாஸ்திங்கடா, இதுவே 40 ஆயிடுச்சு, 40 பாதி வாழ்க்கை போயிடுது, இதுக்கு மேல 2 வயசு வித்தியாசம் பார்க்கணும்னு சொன்னா என்ன, இனிமே பகவான் ஒருத்தர் சிருஷ்டி பண்ணி வரைச்சே 42 வயசு சிருஷ்டி பண்ண முடியுமா? அந்த மாதிரியா இன்னைக்கு ஒரு இது இருக்கு. அதனால சொல்ல வேண்டியிருக்கு, அது புரோஹிதனா இருக்க என்ன பண்ணணும், முதல்ல அந்த ஆத்துக்கு நல்லது சொல்லணும். திதியெல்லாம் ஆக்சுவலா வாத்தியார் நோட்டு வச்சுப்பா, நம்ம மறந்தா கூட எங்காத்த சின்ன வயசுல ஞாபகம் இருக்க, எங்காத்துக்கு வர வாத்திய டைரி வச்சிருந்துப்பாரு. அதுல வந்து அந்த எங்க தாத்தாவோடது அஷ்டமி இல்ல பாட்டியோடது மார்கழி மாசத்துல சப்தம் அதை டைரி வச்சுன்னு போவார். அவரே ஒரு ஒரு 2 வாரம் முன்னாடி அங்கேருந்து வருவார், ஆத்துக்கு வந்து இது சாதம் வருதுன்னு ஞாபகப்படுத்துவார். இன்னைக்கு நம்ம உட்காந்து தெரிஞ்சுக்க மஞ்சாத்து தேடுற எங்க முன்னாடியே கிருஷ்ணபட்சமா எல்லாருக்கும் அப்பதான் டவுட் வரும், சுக்லபட்சமா கிருஷ்ணபட்சமா தெரியும், ஒரு வருஷம் இதே டவுட் தான் தேடிட்டு இருக்கோம். அப்போ யாரோ வாத்தியாரை கூப்பிடுறோம், அவன் ஒரு சாதம் பண்ணி வச்சுட்டு வந்து மேலாம் இருக்கு. அப்படி புரோஹிதன் எதுக்கு சொல்ல வந்தா, புரோஹிதன்றதுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அது, புரோஹிதனா இருக்கிறதுன்றது ஒவ்வொன்றும் விடாம பார்த்து அவ சொல்லணும், இதை பண்ணுங்கோ அதை பண்ணுங்கோ சொல்லணும். அப்படி பிரகஸ்பத்தினா யாருன்னா, அவர் தான் புரோஹிதனா இருக்க. அப்படி அவாலே உத்கிருஷ்ணா பிரகஸ்பதியா இருக்கேன். சேனானி நாம் அப்படின்னா சேனானி சேனாபதி, அவைகள்ல ஸ்கந்தனா இருக்கேன். சரசாம்னா நீர்நிலைகள்ல சாகரமா இருக்கேன், ஆனா அதான் ஹியூஜ் பெருசு. மகரிஷி நாம் பிருகுரகம், மாமனாரே சொல்லிட்டார், ஏன்னா பார்கவி தான் தாயாருக்கு பெயர், பிருகருடைய புத்திரிய. அதான் மகரிஷி நாம் பிருகுரகம் கிராம் அஸ்தி ஏகமக்ஷரம், அந்த ஓம்ன்ற அக்ஷரம் இருக்கோம்னா அதுக்கு அவ்வளவு வசதி மேன்மை. யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி ஸ்தாவரானாம் ஹிமாலயா, மகரிஷினாம் மரிச்சியாதீனாம் பிரகு அஹம், மரிச்சி முதலிய முனிவர்களில் ரிஷிகளில் நான் பிரகுவா இருக்கேன். அர்த்தாபிதாயின சப்தாக கிரக, அர்த்தத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள் இருக்கோம்னா அதுல நான் என்ன இருக்கேன், அந்த ஏக்கம் அக்ஷரமா இருக்கேன், பிரணவமா இருக்கேன். யஜ்ஞானாம் உத்கிருஷ்ட ஜபயஜ்ஞ, ஜபம் பண்றதே பெரிய யஜ்யம். ஏன்னு சொல்ல வச்சுக்கோ, சாதாரண யஜ்யம் நினைச்சா கூட இந்திரியங்களுக்கு அவகாசம் கிடைக்கும், ஏதாவது ஒரு அவர்கள் பிரீத்தி பண்ணணும்னா கண்கள் வந்து எதையோ பாத்துக்கலாம், கை எதையோ பண்ணிக்கலாம். ஆனா ஜபம் பண்றதா இருந்தா இந்திரியங்களுக்கு எல்லாம் ஸ்கோப்பே கிடையாது, எல்லாம் ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு இது பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அதனால யஜ்யம் பண்றத விட ஜபயஜ்யமா இருக்கேன், ஜபயஜ்யம் தான் அதுல உத்கிருஷ்டமானது. பர்வத மாத்ரானாம் இமமான் அகம் ஸ்தாவரான, முன்னாடியே மேருகு சிகரம் சொல்லிட்டார், அதனால இங்க அர்த்தம் பண்ணிட்டார், பர்வத மாத்திரான இம்மூபலா இருக்கக்கூடிய விஷயங்கள் இமாலயமா இருந்திருக்கேன்னு சொல்லிட்டார். அஷ்பத்த ஸ்தர்வ விரக்ஷானாம் தேவரிஷீனாம் ச நாரத கந்தர்வானாம் சித்த ரத சித்தானாம் கபிலோமுனி. அஸ்வத்தம்னு அந்த பீப்புள் ட்ரீ, இந்த அரச மரம், அதுவா இருந்திருக்கேன். அப்புறமா தேவரிஷிகள்ல நாரதனா இருக்கேன், சித்திரரதன்ற கந்தர்வனா இருந்திருக்கேன், சித்தர்கள்ல கபிலனா இருக்கின்ற நாலு சேர்த்து ஒரே வியாக்கியானம். உச்சைஸ்ரவசம் அஸ்வானாம், இந்திரனுடைய குதிரைக்கு பேர் உச்சைஸ்ரவசன் பேர், அதுவா இருக்கேன், குதிரைகள்ல உச்சைஸ்ரவசா இருக்கேன். அமிர்தோத்பவம்னா ஏன்னா அது அமிர்தத்திலே உண்டாச்சு, இப்போ பிராட்டி வரைச்சு அப்ப உச்சைஸ்ரவசெல்லாம் வருது அந்த கடலை கடையச்சு. அதனால ஐராவதம் கஜேந்திரானாம், ஐராவதமா இருக்கேன், கஜேந்திரங்களுக்குள்ள யானைகளுக்குள்ள ஐராவதமா இருக்கேன். நரானாம்ச நராதிபம்னு போட்டுட்டார், அதுதான் அழ்வார் படைச்சு திருவுடை தேவரை திருவுடை மன்னரைக்கானில் திருமாலை கண்டேன் சாதிக்கிறார் திருவாய் மொழியில. ராஜாவை பார்த்தாலே நம்மாழ்வாருக்கு திருமாலை பார்த்த மாதிரி தோன்றது, ஏன்னா அந்த அம்சம் அதில் கலந்துருக்கு, அந்த அம்சமானது இல்ல கலந்திருக்கு. திருவுடை மன்னரை கண்ணில் திருமாலை கண்டேனே சொல்றாரு, அப்ப அவருக்கு இதே தான் இந்த கீதையின் அனுசந்தானம் தான். அப்படின்னா எப்படியோ அவன் வந்து அந்த பதவிக்கு வந்துடுறான். கோஷிபுரம் சாமி சொல்லுவார், எங்க வாத்தியார் சொல்லுவார், கோஷிபுரம் சாமி பெரிய மகான் இருந்தார், அவன் என்னதான் நாத்திகனோ எதுனால இருந்துட்டு போட்டோம், அவன் அந்த அந்த பதவிக்கு வரான்னாலே அவன்கிட்ட ஏதோ ஒரு அம்சம் கலந்தாதான் வர முடியும். பகவானுடைய அம்சம் இல்லாட்டி அதனால வர முடியாதுன்னு ஏதோ பண்ண ஒரு பூர்வஜன சுகிருத்தம் அவனுக்கு இருக்கு. அதனாலதான் அந்த சேர்ல வந்து உட்காருறான்னு வர, யார் வந்தாலும் அப்படின்னு வர. அது மாதிரி நராதிபம் ஆயுதானாம் அகம் வஜ்ரம் ஞாபகம் சோடசாஸ்திரத்துல வருது. ஆயுதானாம் அகம் வஜ்ரம் நித்திய கீயது எஸ் சவகான சோதத்துல வருது. ஆயுதங்கள்லாம் வஜ்ராயுதமா இருக்கேன்னு சொல்ற. தேனுனாம் அஸ்தி காமதுக்கு, காமதேனுமா இருக்கேன் பசுக்கள்ல. பஜனச்சாசு கந்தர்பா, சந்ததியை உண்டு பண்றதுல நான் கந்தர்ப்பனா இருக்கேன், மன்மதனா இருக்கேன். சர்ப்பானாம் அஸ்மி வாசுகிஹி, சர்ப்பங்களுக்குள்ள வாசுகியா இருக்கேன். அனந்தச்சாசு நாகானாம் பொட்டுண்டர். அப்ப சர்ப்பமும் நாகமும் ஒண்ணுன்னு கேட்டா, சர்ப்பம்ன்றது சாதாரணமா இருக்கக்கூடிய பாம்பு, நாகம்ன்றது நிறைய தலைகளை கொண்ட பாம்பு, அதுல நான் அனந்தனா இருக்கேன். வருணக யாததாமகம், அந்த நீர் சம்பந்தப்பட்ட ஜல சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நான் வருணனா இருக்கேன். பித்ருணாம் அரியமா சாஸ்மி, பித்ருக்குள்ள அரியமாவா இருந்துருக்கேன். சம்யமதாம் அகம் யமஹா, கட்டுப்படுத்துறவாள் நான் யமனா இருக்கேன்னு சொல்றார். சர்வ விருட்சானாம் மத்தியே பூஜ்ய அஸ்வத்த ஏவ அகம், அதான் அரச மரச சுத்தம் நான் சொல்றாலும் அரச மரச சுத்தம் அவ்வளவு விசேஷமான ஒரு விஷயம், அரச மரத்தை சுத்துறது. அப்படி சர்வ விருட்சான மத்திய அனைத்து விருட்சங்களுக்கு நடுவில் நான் என்ன பண்றேன், பூஜ்ய மதிக்கத்தக்க அஸ்வத்தமா இருந்திருக்கேன். தேவரிஷினா மத்திய பரம வைஷ்ணவான பாஷ்யக்காரர் போட்டிருந்தார், நாரதாதான் பரம வைஷ்ணவர், வெறும ரிஷி இல்ல, பரம வைஷ்ணவன் நாரதா இருக்கேன்னு போட்டிருந்தார். கந்தர்வானாம் தேவகாயக்கானாம் மத்தியே, கந்தர்வர்கள் என்ன வேலைனா தேவகானம் பண்றது அவருக்கு வேலை. கிண்ணறர் வெள்ளவர்கள்னா சித்தானாம் யோக நிஷ்டானாம் பரமோபாசியா கபிலஹ அஹம். ஏன்னா கபிலர் வந்து அவர் என்ன பண்ண, பிரகிருதி வேற புருஷன் வேறன்ற விவேகம் அவருக்கு இருந்தது. அதுக்கு மேல பரமாத்மாவால அவர் சொல்லாட்டி கூட சாங்கியத்துல, ஆனா பிரகிருதி வேற புருஷன் வேறன்னு 25 ஒத்துருக்காரு. அதனால அவர் என்ன கேட்டா, யோக நிஷ்டர் இந்த சித்தி இருக்கு பாருங்க, அஷ்ட சித்தி, என் சித்தின்னு சொல்லாதுனா அதுல சாங்கியத்திலயும் உண்டு, அஷ்ட சித்தி உண்டு, அதனால்தான் சித்தன் அவருக்கு பெயர். அப்படி சித்தி அடைந்தவர் என்ன கேட்டா, யோக நிஷ்டர்களுக்குள்ள பரம உபாசியா கபிலா. சர்வேஷம் அஸ்வான மத்தியே அமிர்த மதனோத்பவம் உச்சை சவசம் மாம் வித்தி, அனைத்து குதிரைகளுக்கு நடுவில் அமிர்த மதனத்தின் போது உண்டான உச்சை சரஸ் நான் தான். கஜேந்திராணாம் சர்வேஷாம் மத்தியே அமிர்த மதனோத்பவம் ஐராவதம் மாம் வித்தி, அதே சந்தர்ப்பத்தில் அமிர்த மதனத்தின் போது உண்டான ஐராவதம் இருக்கேன், நான் தான் ஐராவதமா இருக்கேன். அமிர்தோத்பவம் இது ஐராவதத்தை விசேஷனம், அதான் அங்கே போட்டுட்டார். அந்த ஸ்லோகத்தில் போட்டுட்டார் அமிர்தோத்பவம்னு, ஒரு தடவை தான் பிரயோகம் ஆயிருக்கு. ஆனால் அந்த முன்னாடியும் அன்னியமாகும் பின்னாடியும் அன்னியமாகும், மத்தியம நியாயம் பேர். மத்தியமா ஒரு இது போட்டுருக்கா, செயின் போட்டுருக்கான்னா அதில் ஒரு லாக்கெட்டோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ அந்த மணி எந்த பக்கத்துக்கு சொந்தம், இந்த பக்கத்துக்கு சொந்தமா இந்த பக்கம் சொந்தமானா, ரெண்டு பக்கத்துக்கும் அது சொந்தமாக இருக்கு. அது மாதிரி இங்கே அமிர்தோத்பவம் 27 ஸ்லோகத்தில் அமிர்தோத்பவம்னு ஒரு வாட்டி பிரயோகம் பண்ணா கூட அது உச்சய சவசத்துக்கும் போகுது ஐராவதத்துக்கும் போகுது விசேஷமா. ஏன்னா ரெண்டுமே வந்து பார்க்கடலை கடைஞ்சப்போ வந்தது. நரானாம் மத்தியே ராஜானம்மாம் வித்தி, நரர்களுக்குள் ராஜான்னு தெரிஞ்சுக்கோ. ஆயுதானாம் மத்தியே வஜ்ரம் ததகம், ஆயுதங்களுக்குள்ள வஜ்ராயுதம் ரொம்ப ஸ்ட்ராங், அதுவா இருக்கேன். தேனுனாம் ஹவிர் துகானாம் மத்தியே காமதுக்கு, திவ்யா சுரபிகி, அது ஒரு திவ்யமான ஒரு பசு அப்படி இருந்துருக்கேன். பிரஜனஹ ஜனனஹேது கந்தர்பஹச அஹமஸ்மி, பிரஜைகளை உண்டாக்குறதுல அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய கந்தர்ப்பனா இருந்திருக்கேன். சர்பாஹான்னு கொண்ட ஏக சிரசா, ஒரு தலையை கொண்டதுல சர்ப்பம்னு பெயர், அவைகளுக்குள்ள வாசுகியா இருக்கேன். நாகாஹானா பவுல் சிரசா, பல தலைகளை கொண்டது நாகம், அவைகள் என்னவா இருக்கேன் அதில் நான் வந்து அனந்தனா இருக்கேன். யாதாம்சி ஜலவாசினக, யாதாம்சி ஜலவாசி, ஜலவாசி ஜலவாசின ஜலத்துல வசிக்கக்கூடியவைகள், அதுல நான் வரணும்னா இருக்கேன். அத்ராப்பி நான் நிர்தாரணை சஷ்டி தண்டையத்தாம் வைவஸ்பதா அகம்னு போட்டுட்டார். அங்கேயும் வந்து அது நிர்தாரணம் பண்ணக்கூட சஷ்டி கிடையாது, அவைகளுக்குள்ள அர்த்தம் என்ன கேட்டா, நான் வந்து அவைகளுக்கு பத்தியா இருக்கக்கூடிய வர்ணன்னு போட்டுட்டார். தண்டையதாம், யமனுக்கு என்ன வேணும், தர்மராஜன் பெயர், தண்டனை கொடுக்கறது யமன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. அவைகள்லாம் நான் என்ன மறக்கேன்னு கேட்டா யமனா இருந்திருக்கேன்னு போட்டுட்டார். பிரஹ்லாத சாஸ்திரம் 30வது பிரஹ்லாத சாஸ்திர தைத்தியானம் காலக காலயதாமகம் மிருகாணாம் மிருகேந்திரோகம் வைனதேஷ்ட பக்ஷினாம் பவனஹா பவதாமஸ்மி ராம சஸ்திரபிருதாமகம் ஜஷானாம் மகரஸ்டாஸ்மி சோதகாமஸ்மி ஜான்னவி. பிரஹ்லாதனா இருக்கேன், தைத்தியர்களுக்குள்ள அசுரர்களுக்குள்ளே நான் நின்னவா இருக்கேன், நான் வந்து பிரஹ்லாதனா இருக்கேன். அவன் வந்து வசதியானவன். காலஹா காலத்தா காலயதாமகம்னா இந்த காலத்தை காலன்றதுன்னு கேட்டீங்கன்னா காலன்றது ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு எண்டை குறிக்கிறது. இப்போ ஒரு புஷ்பம் இருக்குன்னு சொன்னால் அந்த புஷ்பமானது ஒரு நாள் கணக்கு, அந்த 12 hours கணக்கு வச்சுக்கிறோம். அப்போ அங்கங்கே அந்த எண்டை நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நான் வந்து யமனா இருக்கேன்னு சொன்னால் மிருத்யுவா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சில சமயங்களில் வந்து சில விஷயங்களுக்கு காலம் வந்து லிமிட்டை குறிக்கிறது, ஆனால் சில விஷயங்களுக்கு டெத்து வந்து எண்டை குறிக்கிறது. ஏன்னா டெத்து வந்து காலத்தை அனுசரித்து இல்லை, 100 வயசுன்னு சொன்னால் கூட சில பேருக்கு சீக்கிரமாகவே மரணமான சம்பவிக்கிறது, இல்லை சில பேருக்கு 100னா 120க்கு போகிறது. அப்போ காலத்திலேயே அப்போ என்ன கேட்டால் மிருத்யுவானது அந்தத்தை நிர்ணயிக்கிறனால மிருத்யுவாக இருக்கேன். மிருகங்களில் மிருகேந்திரன்னா சிம்மம், சிம்மமாக இருக்கேன். வைனதேஷ்ட பக்ஷினாம் கருடனாக இருக்கேன் பக்ஷிகளுக்குள்ளே. அனர்த்த பேத்ததையா கணயத்தாம் மத்தியே காலக மிருத்யுகம்னு போட்டுட்டார். அதான் இதெல்லாம் அனர்த்த பேத்ததையான்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ஒரு அழிவை ஏற்படுத்தமோ அவைகளில் நான் மிருத்யுவாக இருந்திருக்கேன்னு சொன்னார். பவனஹ பவதாம் அஸ்மி ராமஹ சஸ்திரபிருதாமகம் வீசுவை, அதாவது பவனம்னாலே வீசுதல், அவைகளுக்குள்ளே நான் காற்றாக இருக்கேன். சஸ்திரபிருதாம் அகம் ராமஹ, சஸ்திரங்களை தரிக்கிறதுல நான் ராமனாக இருக்கேன். மீன் ஜஷஹன மீன், மீன்களில் நான் என்னவா இருக்கேன், மகரமாக இருக்கேன். மக்கரன்றது ஒரு ஜீவ, ஒரு மீன் விசேஷம், அதான் மகர குண்டலஹான்னு பெருமாளுக்கு பெயர். ஸ்ரோதசாம் அத்தி ஜான்னவி நீர் நதிகளுக்குள்ள கங்கையாக இருக்கேன். பவதாம், பவதாம்னா கமனஸ்வபாவானாம் பவனஹ அகம். இப்போ பாட்டு என்னன்னா கொடியை சேர்ந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததால் கொடியை சேர்ந்தா கேட்குறான். இப்போ எது மூமெண்ட்டுக்கு எது காரணம்னு சொன்னால் காற்று தான் காரணம். அதான் காற்று அழுத்த தாழ், அதாவது காற்றுன்றது ஒன்று புரிஞ்சுக்கணும், ஜலம் மாதிரி எல்லாத்துலேயும் காற்றுன்றது இருந்துருக்கு. பட் காற்று இருந்தால் கூட அதுலேயும் அந்த மூமெண்ட்டுக்கு ஸ்கோப் இருக்குது. இப்போ சமுத்திரமானது அவ்வளோ பூர்த்தியாக இருந்தாலும் அதில் அலைகள் வரா மாதிரி காற்று மண்டலத்துக்கு நல்லா எங்கேயோ ஒரு டிப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கும், அதனால தான் அது ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. அப்படியே ஃப்ளோ ஆகிறதுக்குள்ள நான் ஃப்ளோ ஆகக்கூடிய விஷயங்கள் நான் காத்தா இருக்கேன். சஸ்திரபிருதம்னு போட்டுட்டார். சஸ்திரபிருத்தம் மாத்திர விபூதி அர்த்தாந்தராபாவாத்துன்னு போட்டுட்டார். சஸ்திரங்கள் தரிக்கிறதுன்னு கேட்டா இது விபூதி, அதுவே ஒரு ராமன் சொன்னதுனால ராமன் பெருமாளா பெற்றதுனால அது விபூதி, அதுவே நான் வந்து ராமனா இருக்கேன்னு போட்டுட்டார். ஆதித்யாதேக க்ஷேத்ரஜ்ஞாக ஆத்மத்வேன அமஸ்தச பகவத ஷரீரதையா தர்மபூதா இது சஸ்திரபிருத்த ஸ்தானியாக. இந்த ஆதித்யர்கள்லாம் என்ன கேட்டார், அவைகள்லாம் எம்பெருமானுக்கு அந்த விபூதியில் அடங்கி இருக்கிறதுனால அப்போ எல்லாத்தையும் தரிக்கக்கூடிய சக்தியாக ராமனாக இருந்துருக்கேன்னு அங்கே போட்டுட்டார். சர்காணாம் ஆதினந்தச்ச மத்தியம் செய்வாக அர்ஜுனா அத்தியாத்ம வித்யா வித்யானாம் வாதக பிரவததாமகம். சர்காணாம் ஆதினந்தச்ச மத்தியம் செய்வாக அர்ஜுனா, எல்லாத்துக்கும் சிருஷ்டி இருக்கணும், எல்லாத்துக்கும் முதல் நானே, முடிவும் நானே, மத்தியமும் நானே. வித்தியைகளுக்குள்ள அத்தியாத்ம வித்யை, லோகத்தில் எவ்வளவோ வித்தியைகள் இருக்கு, அவையெல்லாம் சுவாமி தேசம்னு சொல்ல சுமையான கல்வின்னு சொல்ல எல்லாமே பேர்டன் தான். படிக்க செய்வே சுமை இருக்கு பாருங்க, பையை தூக்கிட்டு போற பசங்களால தூக்கிட்டு போக முடியல, படிக்க செய்வே சுமை, படிச்சு முடிச்ச பிறகு வெறும் சுமையா இருந்திருக்கேன் டிகிரி எல்லாம். ஆனா ஆத்ம வித்யா இருக்கு இல்லையா, அந்த ஆத்ம வித்யா உத்கிருஷ்டமான வித்தி, நான் அதுவா இருக்கேன். வாதக பிரபதாம் வாதம் பண்றவாளுடைய வாதமா நான் இருக்கேன், என்ன தன்னா அந்த புத்திய நான் இருக்கேன்னு சொல்றேன். சிஜந்து சர்க்காக, சர்க்காக்கு என்னன்னா ஜீவராஜிகள் அர்த்தம், தேஷாம் ஆதி ஆதி என காரணம் நான் தான். சர்வதா சிஜியமானாம் சர்வேஷாம் பிராணினாம் தத்ர தத்ர சிரஷ்டாரஹ அகமேவ இத்யர்த்தஹ. ஏன்னா ஒரு ஒரு கணத்திலையும் லோகத்துல எவ்வளவோ ஜீவராசிகள் உண்டாயிட்டே இருக்கு. முன்னெல்லாம் ஒன்று போடுவான் அந்த கிழியில கொக்கு ஒன்று பறந்துட்டு போகும், பெரிய பேக் ஒன்று தூக்கிட்டு வந்தா பார்த்துக்கல தெரியல, ஒரு ஒரு குழந்தையா அதில் போட்டு, அதாவது இந்த பாப்புலேஷன் இதுக்கு போட்டுனே இருப்பான் எக்ஸ்ப்ளோஷனுக்கு. அது மாதிரி ஒரு ஒரு கணத்துலயும் மேடம் இருக்காங்க. எவ்வளவோ இல்லையா, ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லையே, ஒரு ஹாஸ்பிட்டல்லயும் எத்தனையோ வார்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 10 குழந்தை பிறந்தா அப்போ எவ்வளவோ இடத்துல மாட்டுக்கு குழந்தைகள் பிறந்துன்னே இருக்கு. குழந்தைகள்லாம் குழந்தைகள் மட்டும் இல்ல, ஜீவராசிகள்லாம் பிரசவிச்சுட்டே இருக்கு. அப்ப எல்லாத்தையும் பிரசவித்தாம நான் இருந்துட்டு இருக்கேன். ததா அந்த சர்வதா சம்ஹியமானம் தத்த சம்ஹர்த்தாரஹ அபி அகமேவ. அதே மாதிரி நியூஸ் நியூஸை போட்டோம்னா பிறப்பத்து சொல்றது இல்லை, நியூஸ்ல இறப்பு தான். அந்த நாட்டில் இவ்வளவு பேர் செத்து போயிட்டா, இந்த நாட்டில் இந்த விமானத்தை காணும், இந்த கப்பலை காணும், இதையே தான் போட்டுருக்கான். அப்போ அப்போ ஒரு ஒரு க்ஷணமும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் போயிட்டே இருக்கான். அந்த சம்ஹர்த்தாவை நான் தான் இருந்துட்டுருக்கேன். ததாச்ச மத்தியம் பாலனம் சர்வதா பால்யமானம் பாலயித்தாரச்ச அகமேவேத்தியர்த்தா. அதே மாதிரி அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல காத்தும் தொழிலை பண்ணக்கூடிய நான் தான் அந்த ஒரு பாலகனா இருந்திருக்கேன். ஸ்ரேயஸ்தாதன பூதானாம் வித்யானாம் மத்தியே. ஸ்ரேயஸுக்கு ஹேத்துவா இருக்கக்கூடிய வித்தியைகள், மிச்ச வித்தியைகள்லாம் ஸ்ரேயஸ்க்கு சாதனமா இல்லை. அப்படிப்பட்ட வித்தியைகளுக்குள்ள பரம நிஷ்ரேய சாதன பூதா அத்தியாத்ம வித்யாகம் அஸ்மி. இப்ப களவும் கற்று மரம் சொல்ற, அப்ப அது கூட ஒரு வித்தியன்னு சொன்னா அதெல்லாம் எடுத்துக்கல. ஸ்ரேயஸ்க்கு எதெல்லாம் ஹேத்துவா இருக்கோ அப்படிப்பட்ட வித்தியைகளுக்குள்ள பரமஸ்ரேயஸா மோக்ஷத்துக்கு எது வழியை கொடுக்கறதோ எது அத்தியாத்ம வித்யா, அப்படிப்பட்ட வித்தியே நான் இருக்கேன். ஜல்ப விசண்டாதி குருபதாம் தத்த நிர்ணயாய பிரபுத்துவ வாதக யஹ சஹாஹம். அதாவது வாதம் பண்றதுன்னு சொன்னா நிறைய பல வகை இருக்குதுல. விதண்டாவாதம் சொல்றோம், நம்மளே சொல்றோம் போற விதண்டாவாதம் ரெண்டு கதைனா விதண்டாவாதம்னு கேட்டா ஒத்துக்கவும் மாட்டா, அது சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்காது, அதையே சொல்லிருக்கிறது. அப்படி ஒரு வாதம் இருக்கு, அதை எங்க சொல்லல. அதுல வாதகன்னு சொன்னாலே ரீசனோட பேசுறதா வாதகன்னு பேர். அப்படி ஏகப்பட்ட இதுல உலகம் இருக்கு, ஜல்பகா இருக்கு, வெறுமை எத்தையோ ஆர்கியூ பண்ற சேர்க்காக ஆர்கியூ பண்ணி இருக்கிறது. ஆணைக்கு சொல்லணும்னா ஆணைக்கு அறம்னா குதிரைக்கு குரமா சொல்ல பண்ண மாதிரி எத்தையோ உள்ள மாதிரி சொல்ற, அதெல்லாம் இல்லாம அதுல வாதமா நடந்துருக்கேன். அக்ஷரானா மகாரோஸ்மி துவந்த சாமாசிகச அகமேவ அக்ஷய காலஹ தாத்தாஹம் விஷ்ணுதோமுகா. அக்ஷரங்களுக்குள்ள அகாரமா இருக்கேன், சப்தங்களுக்குள்ள பிரணவமா இருக்கேன்னு போட்டார். அந்த பிரணவத்துக்குள்ள என்னவா இருக்கேன், அகாரமா இருக்கேன். அகாரோ விஷ்ணு ஜெகத் உதயஸ்தினு பட்டருடைய ஸ்லோகம் இருக்கு. அகாரன்றது விஷ்ணுவை குறிக்கிறது. துவந்திரக சமாசம், சமாசம்ன்றது இது வந்து கிராமர் சம்ஸ்கிருதத்தில் நிறைய விதமான காம்பவுண்டிங் இருக்கு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா துவந்த சமாசத்துல மட்டும் அது ஒரு விசேஷமான சமாசம். ரெண்டு சப்தங்களுக்கும் முக்கியத்துவம் ஜாஸ்தி, ரெண்டுல எத்தனை சப்தங்கள் சேர்றதோ அத்தனை சப்தங்களுக்கும் முக்கியத்துவம் ஜாஸ்தி. அதனால அப்படிப்பட்ட அதுல நான் அதுவா அந்த துவந்தமா இருந்துருக்கேன். அக்ஷயா காலக, அதாவது காலத்துல கூட அக்ஷயமான காலமா இருந்துருக்கு. க்ஷயமான காலம் இல்லை, அக்ஷயமான அழியாத காலமா இருந்துருக்கேன். தாத்தாகம் விஸ்வத்தோமுகா, நான் தான் கிரியேட்டர். விஸ்வத்தோமுகான்னு சொன்னா எல்லா பக்கத்திலும் எனக்கு முகம் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ஐ ஆம் ஆம்னிஷியன்ட் அர்த்தம், அனைத்தையும் அறியும் சக்தியை உடையவன். அக்ஷராணம் மத்தியே அகாரோவை சர்வா வாக்குன்னு ஸ்ருதியை கட்டுறதுல இது ஸ்ருதி சித்தா. எல்லா வாக்குகளும் எங்க போய் அடைய கடைசியில லயத்தை அடையிறதுன்னா ஒரு அக்ஷரத்துல போய் போய் அடையிறது. ஒரு பெரிய இப்ப இது போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான் லிங்குஸ்டிக்ஸ்ல. சவுண்ட் வந்து ஒன் ஆர் மெனி அப்படின்னு ஒரு ரிசர்ச் இருக்கிறது. ஒரு சவுண்டா பல சவுண்டா ஏன்னு பதில் வச்சுருந்தோம். நம்ம பேசுறோம் இல்லையா, பேசுறதே பெரிய விந்தை. நம்ம அதை எப்படி பேசணும்னு யோசிக்கிறதே இல்லை, வாய்க்கு வந்து அதை பேசிட்டு இருக்கோம். ஆனால் பேச்சு எப்படி பேசுகிறோம்னு யோசிச்சு பார்த்தோம்னா நாவியிலேருந்து ஒரு எஃபர்ட் ஒரு சதை அழுத்துறதுனால அந்த சப்தமானது வெளில வருது. பட் உள்ளேந்தே வந்து சென்டென்ஸாக வரலையே, உள்ளேந்து அவ்யக்தமாக தான் வருது. இங்கே வந்து என்னதுன்னு கேட்டால் ஒரு ஒரு பாகத்தில் அது பட்டு நோட்ஸ் மாதிரி. இப்போ கீபோர்டு வாசிக்கிறோம் வச்சுக்கோங்க, இல்லை வயலின் வாசிக்கிறோம் அப்படின்னா அந்தந்த தந்தியில் அந்தந்த இடத்துல வரைக்கும் ஒரு சப்தம் வருதணும். அது மாதிரி மியூசிக்கல் கார்டு உள்ள அங்கங்கே அது பட்டு நம்ம சங்கல்பத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறுறது. அப்போ ஒரே இப்போ வயலினில் போ போட வச்சுருக்கோம். வயலின்னா ஏன் அடிக்கடி கேட்டுருக்கேன், வயலின் இப்போ சொல்லியிருந்துருக்கேன். அதை போ போடச்சு ஒரே சவுண்டு தான், ஆனால் ஒரு தந்தியில் அப்படி விரல வச்சோட சவுண்டு மாறுறது. அப்போ இதை சாரி காமா பாதான்னு சொன்னால் கூட இருக்கிறது ஒரு சவுண்டா பல சவுண்டான்னு கேட்டால் இருக்கிறது ஒரு சவுண்டு தான் தோன்றும். அந்த சவுண்டை நம்ம அந்த ஸ்தானத்தை மாத்திரம்னா வேறையா கேட்கறது இல்லையா? அப்படி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா அன்னைக்கு சவுண்ட் எல்லாம் ஒன்னா மினியான்னு அப்படி பார்த்தோம்னா எங்க துவைத்தம் அத்வைதம் இல்ல, ஒண்ணு மேனிபெஸ்ட் ஆகுது. பட் இல்ல சத்தியம் ஒத்துனானோ அவன் என்ன வேதத்துல பண்ணான் தெரியல. துவைத்தமா அத்வைத்தமா இல்ல, அவன் என்ன மீன் பண்ணானா, ஒரு சவுண்டா பல சவுண்டா, ஒரு சவுண்ட்ல இருந்து எல்லாம் வருதான்னா நம்மளும் அதான் சொல்றோம். நம்ம ஒரு சவுண்ட்லதான் எல்லா சவுண்ட் வருது. இப்ப அந்த ஒரு சவுண்ட்லயே விகாரத்தை அடைக்கிற தன்மை இல்லாட்டியும் பல சவுண்ட் வர முடியாது. அந்த ஒரு சவுண்டு விகாரத்தை அடைய தன்மை இருந்தா தான் மேல சொல்லுவாங்க நித்யானந்த மாதிரி அனுப்புறமா, அதனால அதை விட்டுடும். அதனால அகாரோவை சர்வாமாக்குன்னு சுத்தி சொல்றது. இது சுதி சித்தா சர்வ வர்ணானாம் பிரகிருதி அகார அகம். எல்லா அக்ஷரங்களுக்குள்ளும் பிரகிருத்தியா இருக்கக்கூடியது அகாரமாக தான் நானா இருக்கேன். சாமாசிக சமாச சமூக தஸ்ய மத்தியே துவந்த சமாச, சமாசங்களுக்குள் நான் துவந்த சமாசமா இருக்கேன். சஹி உபய பதார்த்த பிரதானத்தின உத்கிருஷ்டா. அதான் ரெண்டு பதங்கள் பிரயோகம் பண்ணா ரெண்டு பதங்களுக்கும் இதுல முக்கியத்துவம் உண்டு. இப்ப பாருங்க பீதாம்பரகன்னு சப்தம் இருக்கு. பீத்த அம்பர, பீத்தம்னாலே மஞ்சள் அர்த்தம். அதான் பித்தம்னு அர்த்தம் தான் பாருங்க. பித்தம் ஜாஸ்தியா பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான் வெள்ள வெள்ள. அப்ப பீத்த அம்பரம்னா துணி. இப்ப மஞ்சள் ஆடை. இப்ப பீதாம்பரகன்னு சொன்னா கிருஷ்ணனை குறிக்கிறது. பீதாம்பரகன்னு சொல்லிட்டு வச்சுக்க அர்த்தம் என்ன, கிருஷ்ணன் தான். அப்ப பீத்தன்றதுக்கும் அங்க அர்த்தத்துல வரல, அம்பரமும் அர்த்தத்துல வரல. இப்படி ஒரு சமாசம் இருக்கு. ஆனா துவந்த சமாசம் சொன்னா வச்சுக்கோ ராமகிருஷ்ணவ் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா ராமனும் கிருஷ்ணனும். அப்ப ரெண்டு பதங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கு. அதுல ஒரு விசேஷம் அப்படி நான் இருக்கேன்னு சொல்றதில்லை. கலா முகூர்த்தாதிமய அக்ஷய கால அகமேவ. கலா முகூர்த்தம்னு சொல்றமோ அதுல நான் அந்த மாறாத காலமா இருந்துருக்கேன். சர்வசிய சிரஷ்டா ஹிரண்ய கர்ப்பா சதுர்முக அகம். அனைத்தையும் உண்டு பண்ணக்கூடிய ஹிரண்ய கர்ப்ப யாருங்கிட்ட சதுர்முகம் நான் இருந்துருக்கேன். மிருத்யு சர்வஹரஸ்யாகம் உத்பவச்ச பவிஷ்யதாம் கீர்த்தி ஸ்ரீர் வாட்ச நாரீனாம் ஸ்மிருதிர் மேதா ரதிஹி க்ஷமா அப்படிங்கிற 34ல மிருத்யு சர்வஹரஹ. பிராணனை வாங்கலான்னு சொல்றோமோ, பிராணனை வாங்கலன்னா நம்ம அதுல நிஜமா பிராணம் வாங்கல, ஆனா மிருத்யூன்றப்ப வரைச்சு நிஜமா பிராணம் போயிடுறது. அப்படி எல்லா பிராணம் வாங்குற விஷயத்துக்குள்ள நான் மிருத்யுவா இருந்துருக்கேன்னு சொல்ற. உற்பத்தியமானாம் உத்பவாக்கியம் கர்மச்ச அகம். உண்டு உற்பத்தி ஆகக்கூடிய விஷயங்கள்ல அந்த உற்பத்தின்னு ஒன்று இருக்கணும், அந்த உத்பவாக்கியம் கர்ம இருக்கணும், அது நான் தான். நானா பிறப்புங்கிற நாயினாம் ஸ்ரீஹி அகம் கீர்த்திஹி. அதுல இதுவா வச்சுக்கலாம், லக்ஷ்மியா பிராட்டியா வச்சுக்கலாம், கீர்த்தியா இருந்துருக்கேன், ஸ்மிருதிஹி மெமரியா இருந்துருக்கேன், வாக்கா இருந்துருக்கேன், மேதானா இன்டெலிஜென்ஸ், திருத்திகின எந்திரன்று க்ஷமான பொறுமை. சம்ஸ்கிருதத்துல நல்ல விஷயங்கள்லாம் ஸ்ரீலிங்கத்துல தான் இருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா எல்லாம் பாருங்க, ஸ்ரீ ஸ்மிருதி திருதி கீர்த்தி எல்லாம் ஸ்ரீலிங்க சப்தம் தான். மதிஹி மேதா எல்லாமே ஸ்ரீலிங்க சப்தம் தான். சம்ஸ்கிருதத்துல புள்ளிங்க சப்தம் ரொம்ப சப்தங்களே இல்லை, வெறும் பேர் மட்டும்தான். எல்லா அப்சாக்டா இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாம் ஸ்ரீலிங்கத்துல தான் இருக்கு. அப்படி போட்டுனர் அகம் வாக்குச்சு அகம் ஸ்மிருதி அகம் மேதா அகம் ருதிஹி அகம் க்ஷமா அகம் போட்டுண்டர். எல்லாம் நானா இருந்துருக்கேன்னு போட்டுண்டர். இது ஒவ்வொருத்துக்கும் ஒரு தேவத்தை வந்து அதிர்ஷ்டம், அதுக்காக அப்படி போட்டுண்டர். அந்த நாரினா அப்ப அந்த ஸ்திரீ பிராயத்துல, அதாவது அந்த ஸ்திரீ இதுல வர்க்கத்துல பார்த்தீங்கன்னா இந்த இவாளம் உத்கிருஷ்டமான ஒரு இதுல உடையவா எல்லாமா இருந்துருக்கேன்னு சொல்றேன். இந்த விநாயகர் கூட சொல்லிச்சு அமிர்தூனாம் வேதங்களுக்குள்ள சாம வேதமா இருக்கேன்னு, அப்படிப்பட்ட சாம வேதத்துக்குள்ளே நான் இருக்கேன், பிருஹத் சாமா இருக்கேன்னு போட்டுட்டு. அப்புறம் சந்தஸ்ல, சந்தஸ்னா அந்த வேதி மீட்டர் அளவு, அதுல நல்லா இருக்க காயத்ரியா இருக்கேன். மாசானாம் மார்கசீசோகம் அதான் மார்கழித்தங்கள் ஆரம்பிக்கிறா, ஆண்டால் ஆரம்பிச்சு மார்கழித்தங்கள் ஆரம்பிக்கிறா. அப்புறம் ரித்துனாம் அப்படின்னா சீசன்ஸ் இருக்கும்னா அந்த அதில் நான் என்னவா நான் வந்து வசந்த காலமா இருந்துருக்கேன். சாம்னாம் பிருகத் சாமாகம் சந்தசாம் காயத்ரி மகம் ரிதுனாம் உசுமாக்கர வசந்தகன் ஆச்சு. தியூதம் சலயதாம் அஸ்மி தேஜஸ் தேஜஸ்வி நாமகம் ஜயோஸ்மி வியவசாயோஸ்மி சத்வம் சத்வவதாமகம் உண்டு. சலயத்தாம்னா கேம்பிளிங் இருக்கணும், அதுல அதாவது ஏமாத்தக்கூடிய விஷயங்கள் விளையாட்டு இருந்ததுன்னா அதுல தியூதமா இருக்குன்னு போட்டுட்டார். ஏன் போட்டுட்டார்னா, இன்னி வரைக்கும் இந்த சூதாட்டம்னு என்ன பண்ணலாம் இருக்கட்டும், அதெல்லாம் மனுஷனுக்கு இது ஜாஸ்தி, அடிக்ஷன் ஜாஸ்தி. லாட்டு சீட்டு வாங்குறான் இல்ல ஏதோ ஒரு இதுல பாருங்க, கேம்பிளிங் வந்துருக்கு வச்சுக்கோ. அமெரிக்கா தொட்டு எல்லாத்தையும் வச்சுக்கலாம், தனி சிட்டியே இருக்கு கேம்பிளிங். போனா எல்லாருக்கும் என்ன ஆசைனா, ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணா 1000 ரூபாய் வராதா அப்படின்ற எண்ணம் தான். ஈஸியா அப்படி பணம் பண்ணலான்னு அப்ப அதுல தியூத்தமா இருந்துட்டு இருக்கேன். அப்புறம் தேஜஸ்வினா மகம் தேஜா, அந்த பிரில்லியண்டா இருக்குவாக்குள்ள இப்படி பிரில்லியன்ஸ் நான் தான். ஜெயஹா அஸ்மி நான் தான் வெற்றியா இருக்கேன். வியவசாய அஸ்மி நான் தான் முயற்சியா இருக்கேன். நான் தான் என்னவா இருக்கேன், சத்வவதாமத்துல பெருந்தன்மையா இருக்கிறவங்களுக்குள்ள பெருந்தன்மையா நான் தான் இருந்திருக்கேன் அப்படிங்கிற. சலம் குருபதாம் சராஸ்பதேஷு அக்ஷாதி லட்சணம் தியூதமகம். ஃப்ராடு பண்றதுலயே அந்த தியூதத்தின் மூலமா தான் அதிகமா ஃப்ராடு பண்ண முடியும்னு போட்டுவோம். அந்த பகடக்காரன் சொல்ல பாருங்க, அதுவா நான் இருக்கேன். அது தானே இவன் திருத்தராஷ்டிரன் விட்டுடுறானே, இவன் இந்த தர்மராஜன் எல்லாத்தையும் விட்டுடுறானே, எல்லாத்தையும் விடுறான், ராஜ்யத்தை விடுறான். ஒரு கவி எழுதினா, அன்னம் லப்தம் தூதேனைவ சர்வம் நஷ்டம் தூதேனைவன்னு எழுதுறான். என்னன்னா, முதல்ல போறான் கேம்பிளிங்ல, எப்பவுமே கேம்பிளிங்ல முதலே தோத்துட்டு அவங்க போக மாட்டான். முதல்ல ஆசைக்கு ஏதாவது கிடைக்கும், அப்பதானே அந்த லோபத்தை உண்டாக்க முடியும். அப்போ ஒருத்தனுக்கு சாப்பாடு கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது அவனுக்கு, ஆனா நிறுத்த முடியல, கடைசியில எல்லாம் போயிட்டு அதுலயே கிடைச்சதெல்லாம் விட்டது அப்படின்ற. அது மாதிரி அந்த தியூதத்துக்கு அவ்வளவு ஒரு பெருமையை கொடுக்கிறார். ஜேத்ருனாம் ஜெயஹா அஸ்மி, ஜெயிக்கிறவாளுக்குள்ள நான் அந்த வெற்றியா இருந்திருக்கேன். கஷ்டப்படுறவாளுக்குள்ள நான் கஷ்டமா இருக்கேன், கஷ்டம்னா இருக்குல்ல முயற்சி, நம்ம படுற கஷ்டம் இல்ல. அப்புறம் சத்வமதாம் சத்வம், மஞ்ஞானிமா தான் பெருந்தன்மையா இருக்கிறவாளுக்குள்ள நான் பெருந்தன்மையா இருந்திருக்கேன்னு போட்டுட்டார். விஷ்ணியினாம் வாசுதேவோஸ்மி, இதெல்லாம் முக்கியமா போட்டுட்டார். விஷ்ணிகளுக்குள்ள நான் வாசுதேவனா இருந்திருக்கேன். பாண்டவானாம் தனஞ்சயா, ரெண்டு பேரும் சேர்த்துட்டார். இந்த உலகம் கேட்டு பாவம், உனக்கு ஒரு உத்கிருஷ்டம், பாண்டவருக்குள்ளே நீதான் பெஸ்ட். யாரோ ஒருத்தர் சொன்னா, ஏன் வந்து அர்ஜுனனை பார்த்து சொல்லணும்னு கேட்டா, திருதராஷ்டிரன் இருக்கா பாருங்க, திருதராஷ்டிரனே வந்திருக்க, தர்மராஜன் இருக்கா பாருங்க, அவனும் திருதராஷ்டிரன் மாதிரிதான். ஏன்னா சும்மா வரட்டு தர்மத்தையே பேசிட்டு இருக்கான். அதாவது ஒரு தலைவனா இருக்கா வச்சுக்கோ, வெறும தர்மத்தையே பேசிட்டு காரியம் பண்ண முடியாது. முன்ன பின்ன அப்படிதான், ஐயோ கத்திரிக்கால பூச்சி இருக்குமோ பூ இருக்குமோ எதையும் பண்ண மாட்டேன், எப்படி திருப்தி எடுத்துக்காலே சாதம் போடுறது, இப்போ போட முடியாது. அப்படிப்பட்ட வாழ் நம்ம சேவிக்கலாம், ஆனா வந்து காயம் பண்ண பிரயோஜனம் கிடையாது. இப்ப அவனை கூட்டு இவர் வந்து கீதை உபதேசம் பண்ணி தான் வச்சுக்கோ, அவன் லெக்சர் ஆரம்பிச்சிருப்பான், நீ நிறுத்திட்டியா நான் ஆரம்பிக்கிறேன்னு அவன் தர்ம உபதேசம் பண்ணிருப்பான் வச்சுக்கோ, எங்க முடியறது. பீமன் ஒரே ஆக்ஷன் தான், யோஜனா அப்புறம் அடியினு கொள்றேன்னு. அப்ப அப்படிப்பட்ட ஆளுக்கும் நம்ம உபதேசம் பண்றது வேஸ்ட், எல்லாத்தையும் கெட்டு அவன் முடிச்சிருவான். நகுல சகாதேவம் தான் ரொம்ப சின்னவா, இன்னும் அவளுக்கு விவேகம் வரல. அர்ஜுனன் தான் அதுல ரெண்டுமே அவனுக்கு இருந்துதான், விவேகமும் இருக்கு ஸ்கில்லும் இருக்கு, எல்லாம் தெரியும். சுவாமி எனக்கு பண்ற சக்தி இல்லைன்னு அவனுக்கு சொல்றது வேஸ்ட், இவ்வளவு உனக்கு உபதேசம் பண்ண அதுவும் வேஸ்ட். ஆக மொத்த சக்தியும் அவனுக்கு இருக்கு, அறிவும் இருக்கிறதுனால்தான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார் கீதையை ஒருத்தர் சொன்னான் அப்படின்ட்டு. அது மாதிரி நீதான்ப்பா பாண்டவர்களே சிரேஷ்டன், அதெல்லாம் உனக்கு உபதேசம் பண்ண அப்படின்ட்டு. விஷ்ணி நாம் வசுதேவ வசுநுத்வம் அத்த விபூதி அர்த்தாந்தராபாவா தேவ. இப்ப இந்த இடத்துல விஷ்ணி நாம் வாசுதேவ சப்தத்துக்கு போட்டுட்டார் என்ன, எல்லா விபூதியும் அது குறிக்கிறது. அதுல நான் இருக்கேன், வாசுதேவனா இருந்திருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல போயிட்டு வேற இது ரொம்ப, ஏன்னா பெருமாளோட உத்கிருஷ்டம் சொல்றதுக்காக அப்படி சொல்லிட்டார் பாஷ்யக்காரர். பாண்டவர்களுக்குள்ள நான் தனஞ்சயனா இருக்கேன். முனியாம் அப்படி அகம் வியாச, வியாசருக்கு அவ்வளவு பெரிய ஒரு சைஷ்டியம் உண்டு, முனிவர்களுக்கு வியாசனா இருந்திருக்கேன். கவையா விபஷ்டிதா கவின்னு இவருக்கு பெயர், இங்க போடல உஷனக உஷனு இருக்க சுக்கரா இருக்க. அதாவது கவிகளுக்கு என்னன்னு கேட்டா கிராந்த தர்ஷினகன்னு பேரு. சாதாரணமான விஷயங்கள்ல அசாதாரணமான விஷயத்தை பார்க்கக்கூடியவா கவிகள். அதனால அதுல நான் வந்து ஏன்னா விபஷித்து பேர் கவி கவினாலே விபஷித்து விபஷித்துனா பண்டிதர்கள் அவளுக்குள்ள இருக்கின்ற. தண்டோ தமயதாமஸ்மி நீதிரஸ்மி ஜிகீஷதாம் மௌனம் செய்வாசி குஹ்யானாம் ஞானம் ஞானவதாமகம். நான் தான் அந்த பனிஷ்மெண்டா இருந்திருக்கேன். பிரின்சிபல் ஆஃப் பனிஷ்மெண்ட் நீதிரஸ்மி ஜிகீஷதாம் வெற்றி தேடுறவாளுக்கு நான் தான் என்னவா இருக்கேன் நீதியா இருந்திருக்கேன். அப்புறம் மௌனம் செய்வாசி குஹ்யானாம் மறைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நான் மௌனமாவே இருந்திருக்கேன் சாதிக்க. ஞானம் ஞானவதாமக ஞானத்தை பெற்றவர்களுக்குள்ள ஞானமா இருந்திருக்கேன்னு சொல்றாருல. நியமாதிக்கிரமணே தண்டம் குருவதாம் தண்டக அகம். எப்ப தண்டனை கேட்டா நியம அதிக்கிரமணம் நூல்ச மீறின தண்டனை அந்த தண்டனையை நானே இருந்திருக்கேன். விஜிகீஷூனாம் ஜெயோபாய பூதா நீதி அஸ்மி. நேர் வழியில போய் வெல்லணுமா இல்லையா அந்த ஒரு நேர்மையா நான் இருந்துட்டு இருக்கேன். குஹ்யானாம் சம்பந்திச்சு கோபனேஷு மௌனம் அஸ்மி. அதாவது ஒரு ரகசியத்தை காக்கணும்னு சொன்னா வாய முடிந்துக்கிறது தான் அதுக்கு முக்கியமான ஒரு இதுவே அங்கமே. அப்படிப்பட்டதான் நான் இருக்கேன். நம்மளாம் நம்ம என்ன பண்றோம் யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டுருக்கோம். கடைசியில் யாரும் சொன்னாங்கன்னா நீங்க தானே சொன்னீங்கன்ற கதையில நம்மளே எல்லாருட்டும் சொல்லிட்டு இருக்கோம். நம்மளால வாய முடி நிற்க முடியல. ஞானவதாம் ஞானம் சகம் எச்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததமகம் அர்ஜுன ததஸ்தி வினா எது சியான் மயாபூதம் சராச்சரம். இது முன்னாடி கோட் பண்ணார் அங்கேயே. எதெல்லாம் இருக்கோ நானும் அதில் எல்லாத்துக்கும் பீஜமா இருந்திருக்கேன். என்ன நான் இல்லாம எந்த வஸ்துவுமே இல்லைன்னு போட்டுட்டது. சர்வபூதானாம் சர்வாவஸ்தாவஸ்திதானாம் தத்தது அவஸ்தா பீஜ பூதம் பிரதீயமானம் அப்பிரதீயமானம் ஏத்தது அகமேவ. முடிச்சுட்டுமா நாற்பது வரைக்கும் நாற்பது முடிச்சிடும். சரி, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இல்லையா எல்லா அவஸ்தைகளுக்குள்ளேயும் அவஸ்தை அந்த இடத்துல ஸ்டேட் அவஸ்தை அவஸ்தனா என்ன அவஸ்தைன்னு சொன்னா நிலைமை. எல்லா நிலைமையிலையும் தத்தது அவஸ்தா பீஜபூதம் அந்தந்த அவஸ்தைக்கு காரணமா தெரியறதோ தெரியலையோ மேனிஃபெஸ்டா இருக்கோ மேனிஃபெஸ்டா இல்லையோ நான் தான் அந்த காரணமா இருந்திருக்கேன். சராசர சர்வபூத ஜாதம் மையா ஆத்மத்தையா அவஸ்தேனா எத் சியாது ததஸ்தி. இந்த சராச்சரமா இருக்கக்கூடிய உலோகத்துல இந்த என்ன ஆத்மாவா கொள்ளாம எந்த ஒரு வஸ்துவுமே கிடையாதுன்னு போட்டு அகமாத்மா குடாக்கேஷ் சர்வபூதாசயாஸ்தகன்னு அங்க 20 இது இங்க அதாவது நியூச்சரா கோட் பண்ணிட்டார். அந்த ஸ்லோகத்துல இதை கோட் பண்ணார், இந்த ஸ்லோகத்தை அதை கோட் பண்ணிட்டார். இது பிரக்ரமாத்து இது இப்படி ஆரம்பிச்சதுனால நான் ததஸ்தி வினா எத்து சியான் மயா பூதம் சராச்சரம் இதை போட்டுட்டார். இது அத்ராபி ஆத்மத்தையா அவஸ்தானமே விவக்ஷிதம். இது இப்படி புரிஞ்சுட்டு கூடாது நான் தான் எல்லாம்னு சொன்ன அப்ப பிரம்மத்தை தவிர வேற எதுவும் இல்லைன்னு அப்படி அர்த்தம் இல்ல. எல்லாத்துக்குள்ளயும் ஆத்மாவா பிரம்மமானது இருக்கு. எல்லா வஸ்துக்களும் உண்மை, ஆனா அந்த உண்மையான வஸ்துகளுக்குள்ள ஆத்மாவா பிரம்மம் இருக்கு. சர்வ வஸ்து ஜாதம் சர்வாவஸ்தம் மயா ஆத்மபூதேன யுக்தம் சியாத் இத்யர்த்தஹ. எல்லாம் என்ன எப்படி கொண்டிருக்குன்னா ஆத்மாவா என்னை அனைத்து விஷயங்களும் பெற்றிருக்கின்றன. அனைன சர்வசிய அஸ்ய சாமானாதிகாரி நிர்தேசிய ஆத்மதையா அவஸ்தி ஹேவ ஹேத்து இது பிரகடயதி. அதனால சாமானாதிகாரியமா பகச்சே எல்லாத்துக்குள்ளேயும் பகச்சே பகவான் தான் எல்லாத்துக்குள்ளயும் அந்தரியாமையா இருந்துட்டு இருக்கான்றது தெரியுது. நான் தோஸ்மி மம வித்யானாம் விபூத்தினாம் பரந்தப ஏஷ தூ உத்தேசத புரோக்த விபூதேஹே விஸ்தரோமையா நான் அந்த அஸ்தி. என்னோட திவ்யமான விபூதிகளுக்கு பரந்தப்பா அந்தமே கிடையாது, முடிவே கிடையாது. அதனால இது என்ன பண்ண ஒரு இண்டிகேட்டிவா உனக்கு சொன்னேன், பிரீஃபா உனக்கு கேவி வெரி பிரீஃப் இது எக்ஸிகூட்டிவ் சம்மரி கொடுத்தேன்னு சொல்றாரு. டோக்தா நம்ம திவ்யானாம் கல்யாணினாம் விபூத்தினாம் அந்தஹ ந அஸ்தி. என்னோட திவ்யமான கல்யாணமான மங்களகரமா இருக்கக்கூடிய விபூதி இருக்கே அதுக்கு முடிவு கிடையாது. ஏஷதோ விபூத்தேகே விஸ்தர மயா கைச்சித் உபாதி சம்சேபதா பிரப்தா. ஏதோ ஒரு உபாதி ஏதோ ஒரு இதை வச்சுட்டு என்ன பண்ண எல்லாத்துக்கும் ஒரு சில இல்லஸ்ட்ரேஷன் வச்சுட்டு உனக்கு பிரீஃபா சொன்னேன்னு சொன்னார். எத் எத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்ததேவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். இதை தவிர வேற எதுலையாவது ஒரு தேஜஸோ இல்ல வீரியமோ ஒரு சிறப்பான அம்சத்தை பார்த்தினா எல்லாம் நான் தான் அப்படின்னுட்டேன். எத் எது விபூதி மத்து எதெல்லாம் ஒரு ஐஸ்வர்யத்தை உடையுமோ ஈஷிதவ்ய சம்பந்தம் விபூதினா இப்போ ஒரு லார்ட்ஷிப் எங்கெங்க சில பேருக்கு ஒரு அதாவது யாருக்கு இந்த லார்ட்ஷிப் சொல்ல முடியாது. எவ்வளவோ லீடர்ஸ் எல்லாம் பிறக்கா எல்லா லீடர்ஸும் பார்த்தா லீடர்ஸ்க்கு பிறக்கிறது இல்லை, அவன் யாரும் ட்ரெயின் எல்லாம் பண்ணல. அதாவது சொல்லுவா சிங்கத்துக்கு யாரும் போய் காட்டுல நீதான் ராஜான்னு சொல்றது இல்லை, சிங்கம் தானாவே ராஜா மாறுது. அது மாதிரி லீடர்ஸ் ஆர் பார்ன் ஆர் மேடுன்னு கேட்டா லீடர்ஸ் பாண்ட் தான் அது உண்மைன்னு தோன்றது. அப்படி எங்கெங்கெல்லாம் அந்த அம்சம் இருக்கோ அதெல்லாம் அந்த ஸ்ரீ அந்த அந்த பூத ஜாதத்துல ஸ்ரீமத்து காந்திமது தனதானிய சமர்த்தம் வா ஊர்ஜிதம் கல்யாணாரம்பேஷு உத்யுக்தம் தத்தது மம தேஜோம்ச சம்பவம் இது அவகச்ச. அப்படி எங்கெல்லாம் ஊர்ஜிதமா இருக்கக்கூடிய அந்த மங்களகரமான ஒரு சோபை இருக்கோ ஒரு சக்தி இருக்கோ எல்லாம் என்னுடைய அம்சம். தேஜகா தேஜகா என்ன அர்த்தம் போட்டுட்டார் பர அபிபவன சாமர்த்தியம் பயங்கர தேஜஸ்வின்னு கேட்டா அந்த சுவாமி வந்துட்டாருன்னு சொன்னா மிச்ச பேர்ல வாயை திறக்கல. ஏன்னா அவரை பார்த்த உடனே அவ தேஜஸ்வி வாழ அடங்கி போயிட்டா அப்படி அதான் தேஜஸ்க்கு சாயுது. மம அச்சிந்த சக்தியே நியமன சக்தியா ஏகதேச சம்பவனம் மித்தியர்த்தா அதுவும் என்னன்னு கேட்டா என்னுடைய தேஜஸ்ல ஜஸ்ட் ஒரு ஏகதேச அம்சம் அவகிட்ட இருக்கு அது கூட பூர்த்தி நினைச்சிடாதுன்னு பூர்த்தியா கிடையாது. எனக்கு என்ன தேஜஸ் உண்டோ அதுல ஒரு ஏகதேசம்னா ஒரு ஃபிராக்ஷன் அவகிட்ட இருக்குன்னு போட்டுட்டார். அத்தவா பகுனா ஏதேன கிம் ஞானேன தவார்ஜுனா விஷ்டவியாகம் இதம் கிருத்தம் ஏகாம்சிர சிதோ ஜகத்து. சரி இவ்வளவு ஏன் கிம் பகுனா அப்படின்னா இவ்வளவு ஏன் இந்த மொத்த ஜகத்து இருக்கு இல்லையா. இப்ப இது வரைக்கும் ஒரு ஜகத்துல ஒரு ஒரு விஷயமா எடுத்துட்டு அதுல பெஸ்ட் சொல்லிட்டு இருந்தார். அப்ப அந்த மொத்த ஜகத்தே என்னோட ஒரு ஏகதேச அம்சத்துல தான் இருக்குன்ற அப்பதான் என்னுடைய ஒரு உத்கர்ஷத்தை தெரிஞ்சுக்கொண்டு பகுனா ஏதேன உச்சமானேன ஞானின்னு கிம் பிரயோஜனம் இவ்வளவு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. சிம்பிளா சொல்ல கேளு இதம் சிதச்சிதாத்மகம் கிருஷ்ணன் ஜெகத்து இந்த சித்து அசித்த ஆத்மாவுடைய இந்த ஜெகத் இருக்கு இல்லையா காரியாவஸ்தம் காரணாவஸ்தம் ஸ்தூலம் சூக்ஷ்மம் ச ஸ்வரூப சத்பாவே ஸ்திதௌ பிரவிருத்தி பேதே ச யதா மத் சங்கல்பம் ந அதிவர்த்தேத ததா. இந்த ஜெகத்துக்கு ரெண்டு அவஸ்தை உண்டு காரியாவஸ்தையா இருக்கு காரணாவஸ்தையா இருக்கு. காரியமா இருக்குச்சு நேவன் ஃபார்ம்ல வியக்தமா இருந்துருக்கு காரணாவஸ்தையில நேமன் ஃபார்ம் வியக்தமா இல்லை. அப்படி எந்த ஸ்திதியில இருந்தாலும் ஸ்தூலமா இருக்கோ சூக்ஷ்மமா இருக்கோ இல்லையா ஸ்வரூப மாத்திரமா இருக்கோ இல்ல அது ஸ்திதி இருக்கோ இல்ல பிரவர்த்திக்கிறதோ என்னுடைய சங்கல்பத்தை அது தாண்டவே தாண்டாது. மத் சங்கல்பம் ந அதிவர்த்தேத ததாமஹி மஹிம்னஹ ஐதாயுதாம்சேன விஷ்டவ்ய அஹம் மமஸ்திதா. என்னுடைய ஐதாயுதம் சொன்னா ஒரு ஏக தேசம் என்னுடைய ஒரு சக்தியில என்னுடைய மகிமையில ஏதோ ஒரு ஒரு ஃபிராக்ஷன்ல அது வந்து நின்று இருக்கு. யதா உக்தம் பகவதா பராசரேன இதுதான் ஸ்தோத்திர ரத்னத்திலேயே ஆளவந்த எடுக்கிறார். எஸ்யா யுதாயுத அப்படின்னு எடுக்கிறார் அங்க எஸ்யா யுதாயுத அம்சாம்சே விஸ்வசக்திரியம் ஸ்திதா. இப்படி எவனுடைய ஒரு யுதாயுதம்னு சொன்னா அயுத யுத்தம்னு சொன்னா அந்த கோடி கோடி இதுல ஏதோ ஒரு அம்சத்துல ஜெகத்தானது இருந்துருக்கு அப்படின்னு சாதிக்கிறது. இதோட வந்து நம்ம பத்தாவது அத்தியாயத்தை முடிச்சிட்டோம். அடுத்து இந்த ஏகாதச அத்தியாயத்துல பிரம்மாதனுடைய விபூதி என்ன பண்ணுறா இப்போ பிராக்டிக்கலா காட்ட போறார். இது வந்து தெரிய சொல்லிட்டு இருந்தார் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பிக்சர் வந்து ஸ்பீக்ஸ் மோர் தன் வேர்ட்ஸ் மாதிரி. இப்ப ஏவம் பக்தியோக நிஷ்பத்தையே தன் விவர்த்தியச்ச சகல இத்தர விலட்சணேன சுவாபாவிகேன பகவத் அசாதாரணேன கல்யாண குணகணேன சக பகவத சர்வாத்மத்வம் தத் வெத்திரிக்தஸ்ய கிருஷ்ணஸ்ய சிதஜிதாத்மகஸ்ய வசுஜாதஸ்ய தத் சரீரதயா தாயத்த ஸ்வரூபஸ்தி பிரவர்த்தித்வம் உக்தம்னு போட்டுட்டார். சமரி இது இதுக்குதான் என்ன பண்ண போறான்றத சொன்னார். எதுக்குன்னா பக்தி யோக நிஷ்பத்தையே பக்தி யோகத்தை ஆரம்பிக்கிறதுக்காக இவ்வளவே பகவான் சொன்னார். இப்ப அதெல்லாம் ஒரு இதுவா காட்ட போறாருன்னு இப்ப 11வது அத்தியாயத்துல பார்க்க போறோம். அடுத்த லெக்சர்ல பார்க்கலாம். கவிதா சிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.